கதையின் மிக முக்கியமான திருப்பம் நடக்கக்கூடிய பகுதியில் நாம் இப்போது வந்திருக்கிறோம். ராமன் வனம் போகக்கூடிய அந்த பகுதி. ராமன் வனம் போகப் போகிறான் என்பதை கேட்டவுடன் அந்த தேசத்தின் குடிமக்கள் எல்லாம் மனம் பரிதவிக்கிறார்கள். அங்கு வந்து கூடியிருந்த மன்னவர்கள் எல்லாம் மனம் துடிக்கிறார்கள். உயிரினங்கள் எல்லாம் உள்ளம் பதைபதைக்கின்றன. இயற்கை பொருட்கள் எல்லாம் அழுது வருந்துகின்றன என்று நமக்கு அந்த சோகமயமான காட்சியை படந்தீட்டி காட்டிய கம்பர் அடுத்து தம்முடைய அந்த கவிதை படப்பிடிப்பு கருவியை லக்ஷ்மணன் மீது திருப்புகிறார். இலக்குவன் இந்த செய்தியை கேள்விப்படுகிறான். அவனுக்குள் மிகப்பெரிய கோபத்தீ மூண்டு எழுகிறது. இலக்குவன் அப்போது எவ்வாறு இருந்தான் என்பதை மிக அழகாக அவனுடைய மெய்ப்பாடுகளுடன் கவிதையாக்கி காட்டுகிறார் கம்பர். கோபம் அவனுக்குள் மிக உக்கிரமாக பொங்கி எழுகிறது. அவனுடைய கோபத்திற்கு என்ன உவமானம் சொல்லுகிறார் என்றால், உலக முடிவு காலத்தில் பிரளய நெருப்பு பற்றி எரியும் எங்கும். உலகம் அழிவதற்கு பல காரணங்கள் உண்டு. சில சமயம் நீரால் அழியும், சில சமயம் நெருப்பால் அழியும், இன்னும் வேறு பல காரணிகளாலும் அழிவு ஏற்படும். அப்படி நெருப்பால் அழிகின்ற தருணத்தில் எந்த அளவு நெருப்பு மூண்டு எரியுமோ அந்த அளவிற்கு அவனுடைய மனத்தில் கோப நெருப்பு மூண்டு எரிந்தது என்று கம்பர் அவனுடைய கோபத்தை குறித்து காட்டுகிறார். அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் ராமன் மீது மிக்க அன்புடையவன், மரியாதை உடையவன், அது ஒரு புறம். இன்னொன்று, இப்போது நடந்திருக்கக்கூடியது அறத்திற்கு மாறானது. முறைக்கு, தொன்று தொட்டு வரக்கூடிய அரசியல் முறைமைக்கு எதிரானது. ஆக அறம் தவறுதல் என்ற அந்த ஒரு விஷயம் நாட்டில் நடந்திருக்கிறது. அதை குறித்து அவனுக்கு மிகப்பெரிய உக்கிரமான கோபமும் எழுகிறது. தன் அன்புக்குரிய ராமன் விஷயத்தில் அந்த தவறு நடந்திருக்கிறது. ராமன் மீது அன்பற்றவர்களாக, அறமற்றவர்களாக சூழ்ந்திருப்பவர்கள் நடந்து விட்டார்கள் என்ற இன்னொரு கோபம். ஆக இரண்டு விதத்தில் அவனுக்கு கோபம் பற்றி எரிகிறது உள்ளுக்குள். அவன் கேட்டவுடன் மிகவும் பதற்றமடைந்தவனாக, கை கால்கள் எல்லாம் நிலை கொண்டு இருக்க முடியாதவனாக தவிக்க தொடங்கி விடுகிறான். கடுமையான வார்த்தைகளை வாயில் இருந்து வெளிப்படுத்துகிறான். தன் அண்ணனுக்கு வரக்கூடிய ராஜ்யம் பரதனுக்கு போகிறது என்பதை குறித்து அவன் சொல்லும்போது சொல்கிறான், சிங்க குட்டிக்கு வைக்கக்கூடிய அந்த மாமிச உணவை சிறு நாய்க்குட்டிக்கு வைத்தது போல் என் சகோதரனுக்கு, என் தமையனாகிய ராமனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை, முறைப்படி கிடைக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுக்க தீர்மானித்திருக்கிறார்களா என்று மிகவும் ஆவேசமுற்றவனாக வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். சிங்க குருளை கிடு தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட் சிறு குட்டனை ஊட்ட விரும்பினானாள் என்று பேசுகிறார். சிங்க குருளைக்கு கொடுக்கக்கூடியதை சிறு நாயின் குட்டிக்கு கொடுப்பதா என்று கடுமையாக பேசுகிறார். அவ்வாறு பேசியவன் அந்த கடமே போர்க்கோளம் தரித்து விடுகிறான். யுத்த சன்னத்தனாக மாறி அரண்மனை முற்றத்தில் வந்து நின்று அறைகூவல் விடுக்கிறான். தேசமே தவறாக போய்விட்டது. அரச உத்தரவை எல்லோரும் தேசத்தில் உள்ள மற்றவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பது போல் அவனுக்கு தோன்றுகிறது. எல்லோரும் ஒருபுறம் வருத்தப்பட்டாலும் இந்த அரச உத்தரவுக்கு எதிராக பேசுபவர் அங்கு யாரும் இல்லை. இவன் மட்டும்தான் அதை தாங்க முடியாதவனாக அதற்கு எதிர்குரல் கொடுத்து அதை மாற்றுவதற்கு முனையக்கூடியவனாக போர்க்கோளம் தரிக்கிறான். அப்படி போர்க்கோளம் தரித்துவிட்டு அவன் அறைகூவல் விடுக்கிறான். அந்த வெட்ட வெளியில் நின்று மக்கள் எல்லாம் வருவதும் போவதுமாக, அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய அந்த அரண்மனை பகுதியில் நின்று கொண்டு அவன் அறைகூவல் விடுத்து பேசுகிறான். அப்படி பேசக்கூடிய பகுதியில் வரக்கூடிய பாடல் தான் இந்த 150வது பாடல். புவிப்பாவை பரங்கட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பானும் அவித்தவர் ஆக்கைய அண்டமுற்ற குவிப்பானும் இன்றேயன் கோவினை கொற்ற மௌலி கவிப்பானும் நின்றேன் இது காக்குனர் காமின் என்றான். அவன் தன்னை குறித்தே சொல்லுகிறான், தான் எதற்கு இவ்வாறு போர்க்கோளம் குறித்து நிற்கிறேன் என்பதை சொல்லிவிட்டு நான் இப்போது நியாயத்தை நிறுவுவதற்காக போர்க்கோளம் தரித்து நிற்கிறேன். இதை தடுப்பவர்கள், நான் இப்போது போரிட்டு எதிரிகளையெல்லாம் எனக்கு என்னை எதிர்த்து வருபவர்களை எல்லாம் வீழ்த்திவிட்டு அறத்தை நிலைநாட்டப் போகிறேன், என்னுடைய இந்த செயலை தடுப்பவர்கள் தடுத்து பாருங்கள் என்று சவால் விடுகிறான், அறைகூவுகிறான். நின்றேன் இது காக்குனர் காமின் என்று சொல்கிறான். நான் நிற்கிறேன், எதற்கு நிற்கிறேன் என்பதை முன்னடிகளில் வரிசையாக சொல்லி வருகிறான். இதற்காக நிற்கிறேன் என்று கடைசியில் சொல்கிறான், நான் நின்றேன், அதற்காக இதோ போர்க்கோளம் தரித்து நிற்கிறேன். இது காக்குனர், இதை காப்பவர்கள் காமின், காத்துக்கொள்ளுங்கள். இங்கு காத்தல் என்பது தடுத்தல் என்ற பொருளில் வருகிறது. காத்தல் என்றால் பொதுவாக பாதுகாத்தல் என்ற ஒரு பொருள். அந்த பாதுகாத்தல் என்பதிலேயே அந்த தடுத்தல் என்பது இருக்கிறது. தீங்கு வராமல் தடுத்தல், அதுதான் நாம் பாதுகாத்தல் என்று சொல்கிறோம். காத்தல் என்பது தடுத்தல் என்ற பொருள் உடையது. சிறையில் கைதிகளை காக்கிறார்கள் என்றால் சிறையில் கைதிகள் வெளியே போகாமல் தடுக்கிறார்கள், தடுத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். சிறை காவல், காவல் என்பது அங்கு தடுப்பை குறிக்கிறது. ஆக இந்த காத்தல் என்பது தடுத்தல் என்ற பொருளில் வரும். அது ஒரு பொருள். அதற்கு நாம் பொதுவாக அதை பாதுகாத்தல், அதை சௌகரியமாக வைத்திருத்தல் என்ற பொருளில் நாம் பயன்படுத்துகிறோம் அந்த காத்தல் என்பதை. ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய அடிப்படை பொருள் தடுத்தல் தான். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்று வள்ளுவர் பாடுகிறார். ஒருவன் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் சினத்தை காக்க வேண்டும் என்று சொல்கிறார். அங்கு சினத்தை காத்தல் என்றால் அங்கு நமக்கு தெளிவாக பொருள் புரிந்து விடுகிறது. சினம் காத்தல் என்றால் சினத்தை தடுத்தல், சினத்தை வராமல் தடுத்தல், தனக்குள் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொண்டால் ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். அங்கு அந்த காத்தல், சினம் காத்தல் என்பது சினத்தை தடுத்தல் என்ற பொருளில் வருகிறது. அதே போல இங்கு காக்குனர் காமின் என்றால் என்னுடைய இந்த செயலை தடுப்பவர்கள் தடுங்கள் என்று சொல்கிறார். காமின், கா என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி, வா போ தா என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அதே போல் கா என்ற வார்த்தை, கா என்றால் காத்துக்கொள் என்று அர்த்தம். அது ஒருமையில் வருவது, கா காத்துக்கொள் என்று பொருள் தரக்கூடியது. எப்படி போ என்றால் எதிரே இருக்கக்கூடிய ஒருவனை பார்த்து போ என்று ஒருமையில் சொல்லுகிறோமோ, அதே போல கா என்றால் காத்துக்கொள் என்று எதிரே இருப்பவர்களை சொல்லக்கூடிய ஒரு ஏவல் வினை, காத்துக்கொள். அதனோடு மின் என்ற விகுதி சேருகிறது, அது பலர்பால் விகுதி. காமின் காத்துக்கொள்ளுங்கள், இது காக்குனர் காத்துக்கொள்ளுங்கள், இதை தடுப்பவர்கள் தடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த மின் என்ற விகுதி நாம் ஏற்கனவே பல பாடல்களில் பார்த்திருக்கிறோம். அது இந்த ராமகிருஷ்ண மடத்தில் கூட விவேகானந்தர் சொன்ன ஒரு வாசகம் இந்த மின் என்ற பின் ஒட்டோடு சேர்த்து. அச்சிடப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எழுமின் விழிமின் லட்சியத்தை அடையும் வரை உழை மின். அந்த மின் என்பது பலரை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு கட்டளை வாசகத்தை குறிக்கக்கூடியது. அந்த மின் என்ற விகுதி அந்த பொருளில் வரும். இங்கும் அது அந்த கா என்பதோடு சேர்ந்து காத்துக்கொள்ளுங்கள் என்ற பொருளில் வருகிறது. இது காக்குனர், என்னுடைய இந்த செயலை காப்பவர்கள் காத்துக்கொள்ளுங்கள், காக்க முடிந்தால் அது காப்பவர்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது காக்க முடிந்தால் காத்துக்கொள்ளுங்கள், தடுக்க முடிந்தால் தடுத்து பாருங்கள் என்ற பொருள் அங்கு தொக்கி நிற்பதை நாம் பார்க்கிறோம். தான் எப்படி நின்றேன், எதற்காக நின்றேன் என்பதை வரிசையாக முதலில் இருந்து சொல்லி வருகிறான். புவிப்பாவை பரம்கெட போரில் வந்தோரை எல்லாம் அவிப்பானும். புவிப்பாவை, புவி என்றால் பூமி, புவிப்பாவை, பாவை என்றால் பெண், புவிப்பாவை என்றால் பூமாதேவி என்று அர்த்தம். பூமாதேவியினுடைய பரம்கெட, பாரம் நீங்கும்படி போரில் வந்தோரையெல்லாம் அவிப்பானும். எனக்கு எதிராக போரில் வந்தோர்களையெல்லாம் புவிப்பாவை பரம்கெட அவிப்பானும். அந்த புவிப்பாவை பரம்கெட என்பது அவிப்பானும் என்பதோடு போய் சேரும். போரில் வந்தோரையெல்லாம், இப்போது நான் போர்க்கோளம் பூண்டு நிற்கிறேன், எனக்கு எதிராக போரில் வந்தோரையெல்லாம், போரில் வரக்கூடியவர்களை எல்லாம் புவிப்பாவை பரம்கெட அவிப்பானும். இந்த பூமாதேவியினுடைய பாரம் குறையும்படி, பாரம் நீங்கும்படி அழிப்பவனும் அழிப்பவனுமாக வரிசையாக சொல்கிறான். தான் எவ்வாறாக நிற்கிறேன் என்பதற்கு என்பதாக வரிசையாக சொல்லி வருகிறான். அவிப்பானும் அவிப்பவனுமாக, அவிப்பவனுமாக. அவித்தல் என்பது இங்கு அழித்தல் என்ற பொருளில் வருகிறது. அவித்தல் என்ற வார்த்தையை நாம் பொதுவாக வேக வைத்தல் என்ற பொருளில் இப்போது பயன்படுத்துகிறோம், நடைமுறையில் பயன்படுத்துகிறோம். கிழங்கை அவித்து விட்டீர்களா, துவரம் பருப்பை அவித்து இறக்கி விட்டீர்களா, பச்சை பயிற்றை அவித்து விட்டீர்களா என்றெல்லாம் வேக வைப்பதை குறிப்பதற்கு அந்த அவித்தல் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அவித்தல் என்பதற்கு அழித்தல் என்ற ஒரு பொருளும் உண்டு. இன்னொரு பொருள் அடக்குதல் என்ற பொருளும் உண்டு. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கவி சாலும் கரி என்று ஒரு திருக்குறள். அதில் அவித்தல் என்பது அடக்குதல் என்ற பொருளில் வருகிறது. ஐந்து அவித்தல், அதாவது ஐந்து புலன்களையும் அடக்குதல் என்ற பொருளில் அங்கு வள்ளுவர் அவித்தல் என்ற சொல்லை கையாண்டிருக்கிறார். அவித்தல் என்பதற்கு அடக்குதல், அழித்தல், வேக வைத்தல் என்ற பொருள் உண்டு. இன்னும் நடைமுறையில் இன்னொரு பொருள் இருக்கிறது, விளக்கை அவித்து விடுங்கள் என்று கிராமப்புறத்தில் சொல்லுவார்கள். அங்கு விளக்கை அவித்தல் என்பது விளக்கை அணைத்தல் என்ற பொருளில் வருகிறது. ஆக அவித்தல் என்ற சொல் பல பொருள் தரக்கூடிய, இடத்திற்கேற்ப வெவ்வேறு பொருள் தரக்கூடிய, ஆனால் கிட்டத்தட்ட எல்லாவற்றுக்கும் இதற்கு அடிப்படையில் ஒத்த தன்மை இருக்கிறது. விளக்கை அணைத்தல் அல்லது ஐம்புலன்களை அடக்குதல் அல்லது வேக வைத்தல், இவை எல்லாமே ஒரு விதத்தில் ஒரு விதமான அழிவை குறிக்கிறது. அடிப்படையில் அந்த அழிவு என்ற ஒரு மையமான கருத்து அதற்குள் இருக்கிறது. அந்த வெவ்வேறு இடங்களில் சற்று வேறுபட்ட பொருளை தந்தாலும் அடிப்படையில் அந்த அழித்தல் என்ற ஒரு பொருள் அதற்குள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு அழித்தல் என்ற பொருளிலேயே வெளிப்படையாக வருகிறது. புவிப்பாவை பரம்கெட போரில் வந்தோரையெல்லாம் அவிப்பானும். அவிப்பான், அவிப்பவனாக, அவிப்பவனாகவும். பூமா என்னோ எனக்கு எதிராக யுத்தத்தில் வருபவர்களை எல்லாம் இந்த பூமாதேவியினுடைய பாரம் குறையும்படி அழிப்பவனுமாக அடுத்த சொல்கிறான். மேலும் அவித்தவர் ஆக்கையே அண்டமுற்ற குவிப்பானும், அப்படி நான் அவிழ்த்தவர்களுடைய அந்த உடல்களை எல்லாம் அண்ட முகடுமுற்ற, அதாவது வானத்தின் உச்சி முழுவதுமாக குவிப்பானும் குவிப்பவனுமாகவும், இன்றே என் கோவினை கொற்ற மவுளி கவிப்பானும், இன்றே இப்பொழுதே என்னுடைய அரசனாகிய ராமனை, என் கோவினை, என் ராமனை, என் அரசனாகிய ராமனை கொற்ற மவுளி வெற்றி பொருந்திய மகுடத்தை கவிப்பானும், சூடுபவனுமாக நான் நின்றேன். நான் எப்படியெல்லாம் நிற்கிறேன் என்று சொல்லுகிறான். என்னை எதிர்த்து வருபவர்களையெல்லாம் கொன்று ஒழிப்பவனாகவும், அப்படி கொன்று ஒழித்து அவர்களுடைய உடல்களை எல்லாம் அண்ட முகடு நிறையும்படி குவிப்பவனுமாகவும், இப்பொழுதே இந்த செயல்களை செய்து என் அரசனாகிய ராமனுக்கு முடி சூட்டுபவனுமாக நான் நிற்கிறேன். இது காக்குனர் காமின் என்றான். இதை தடுப்பவர்கள் வந்து தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவித்தவர் ஆக்கையே அண்டமுற்ற குவிப்பானும், அப்படி கொன்றவர்களுடைய ஆக்கையை, நான் கொன்றவர்களுடைய உடல்களை எல்லாம் அண்டமுற்ற, அண்டம் என்பது உலகம் என்ற பொருளையும் தரும், ஆகாயத்தின் உச்சிப்பகுதி என்ற பொருளையும் தரும். இரண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். உலகம் முழுவதுமாக, அண்டமுற்ற என்றால் உலகம் முழுவதுமாக, உலகம் முழுவதுமாக குவிப்பவனுமாக நான் இருந்தேன். நான் கொல்லக்கூடியவர்களுடைய அந்த உடல்களை எல்லாம் உலகம் முழுவதுமாக குவிப்பவனுமாக, அல்லது அண்டமுற்ற அந்த ஆகாயத்தின் உச்சி முழுவதுமாக அவ்வளவு தூரம் குவிப்பவனுமாக நின்றேன் என்று, அந்த குவிப்பானும் என்பது அந்த நின்றேன் என்பதோடு போய் சேரும். அப்படி குவிப்பவனுமாக அடுத்து மேலும் சொல்கிறார், இன்றே என் கோவினை கொற்ற மவுளி கவிப்பானும் நின்றேன். இன்றே என் கோவினை, இன்றே என் அரசனாகிய ராமனை கொற்ற மவுளி, கொற்றம் என்பது வெற்றி, மவுளி என்பது மகுடம். இது ஏற்கனவே நாம் சில பாடல்களில் பார்த்திருக்கிறோம் இந்த இரண்டு வார்த்தைகளையும். வெற்றி மகுடத்தை சூடு குவி கவித்தல் என்றால் சூடுதல், அதுவும் கூட பார்த்தோம், கவித்தல் சூடுதல். வெற்றி மகுடத்தை சூடுபவனுமாக நான் நின்றிருக்கிறேன், இதை தடுப்பவர்கள் தடுங்கள் என்று சொல்கிறார். என் கோ என்று ராமனை குறிப்பிடுகிறார். இப்போது அரச உத்தரவின்படி பரதன் எல்லோருக்கும் அரசனாக போகிறான். இதுநாள் வரைக்கும் தசரதன் அரசனாக இருந்தான், இனிமேல் பரதன் அரசனாக போகிறான். ஆனால் இங்கு இலக்குவன் என்ன சொல்கிறான் என்றால், ராமனை குறித்து சொல்லும்போது என் கோ, உங்களுக்கெல்லாம் அரசன் எவனாகவும் இருக்கலாம், ஆனால் எனக்கு என் ராமன் தான் அரசன் என்பதை குறிப்பதற்காக ராமனை குறித்து சொல்லும்போது என் கோ என்று அவன் வேண்டுமென்றே அந்த சொற்றொடரை பிரயோகிக்கிறான். என் கோ, என் அரசனாகிய ராமன், அவனை நான் வெற்றி மகுடம் சூட்டப் போகிறேன், அதற்காக நான் இதோ நின்றிருக்கிறேன், இதை தடுப்பவர்கள் தடுத்து பாருங்கள் என்று சொல்கிறார். இவ்வாறாக வரிசையாக இதற்காக நான் வந்து நிற்கிறேன், இப்படியாக நான் வந்து நிற்கிறேன், உங்களால் முடிந்தால் தடுத்து பாருங்கள் என்று சொல்கிறார். இதுதான் இந்த பொருள், பாட்டினுடைய பொருள். இதில் அரிய சொற்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், பரம் என்ற சொல், பரம் என்பது இங்கு பாரம் என்ற பொருளில் வருகிறது, சுமை என்ற பொருளில் வருகிறது. பரம் என்பதற்கு பல பொருள்கள் உண்டு. பரம்பொருள் என்று சொல்லும்போது அங்கு பரம் என்பது கடவுளை குறிக்கிறது. இகம் பரம், இகவாழ்வு பரவாழ்வு என்று சொல்லும்போது பரம் என்பது மறுமையை குறிக்கிறது. இப்படி பரம் என்பது இடத்துக்கு தகுந்தபடி பல பொருள்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இங்கு பாரம் என்ற பொருளில் வந்திருக்கிறது. புவிப்பாவை பரம் கெட என்றால் பூமாதேவியினுடைய பாரம் நீங்கும்படி அவிப்பான், நான் அவிப்பவனாக இருக்கப் போகிறேன், என்னோடு எதிரே போரில் வரக்கூடியவர்களை எல்லாம் அழிப்பவனாக நான் இருக்கப் போகிறேன், அப்படியாக நான் நின்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி அழித்தவர்களுடைய ஆக்கை, ஆக்கை என்ற ஒரு அரிய சொல் வருகிறது. ஆக்கை என்றால் யாக்கை என்பது ஆக்கை என்று வருகிறது. யாக்கை என்பது உடலினுடைய பல சொற்களில் ஒரு சொல், உடலை குறிக்கக்கூடிய பல சொற்களில் ஒரு சொல் யாக்கை. யாக்கப்படுவது யாக்கை. அது யா என்பது ஆ என்று சில இடங்களில் வரும். எப்படி யானை ஆனை என்று வருகிறதோ அதுபோல இங்கு யாக்கை என்பது ஆக்கை என்று வந்திருக்கிறது. அவர்களுடைய உடல்களை எல்லாம் அண்டமுற்ற குவிப்பான் குவிப்பவனுமாக நான் நின்றிருக்கிறேன். கவித்தல், கவித்தல் என்ற வார்த்தையும் நாம் ஏற்கனவே பார்த்தோம். கவிப்பான், சூடுபவனுமாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறான். கவித்தல் என்றால் சூடுதல் என்ற பொருள் தருகிறது. நான் இவ்வாறு நின்றிருக்கிறேன், தடுப்பவர்கள் தடுத்து பாருங்கள், தடுங்கள், பார்ப்போம் என்று சொல்லுகிறான். இவ்வாறாக அறைகூவல் விடுக்கிறான், வீரவாதம் பேசுகிறான். இது இலக்குவனுடைய அந்த வீரவாதத்தை சொல்லக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கவிப்பான் என்றால் சூட்டுபவன் என்று தானே சொன்னீர்கள். ஆமாம், சூட்டுபவன். அப்போ சூடுபவன் என்று சொன்னால் எப்படி சொல்லணும்? சூடுபவனாக. அந்த சூட்டுபவன், சூடுபவன் ரெண்டுமே அங்கு ஒரே பொருளில் தருகிறது. அங்கு அந்த சூட்டுதல் என்பதும் சூடுதல் என்பதும், இப்போ பூ பூச்சூடினான், பூ சூடினான், இரண்டு விதமாகவும் நாம் சொல்லுகிறோம். அதாவது பிறருக்கு பூவை சூட்டுவதையும் பூ சூடினான், அவளுக்கு அவன் பூ சூடினான் என்று சொல்லலாம். தனக்கு தானே சூடிக்கொள்வதையும் பூ சூடினான் என்று சொல்லலாம். அதே போல இங்கு முடி சூடுவதையும் அவ்வாறு சொல்லலாம். அந்த சூடுதல் என்ற வார்த்தை மட்டும் சூட்டுதல் சூடுதல் ரெண்டு விதமாகவும் வரும். அதை ஆனால் இங்கு கவிப்பான் என்பது கவிப்பான் என்று மட்டும்தான் வரும், வேறு விதமாக வராது. கவிவான், தனக்குத்தானே சூடிக்கொள்வதை சொல்ல வேண்டும் என்றால் கவித்துக் கொள்பவனும், தனக்கு கவித்துக் கொள்வனும், தவித்துக் கொள்ளுதல், தனக்கு கவித்துக் கொண்டான், மகுடம் தனக்குத்தானே கவித்துக் கொண்டான் என்று சொல்லலாம். அப்படி சொல்லலாம். சரியா. அந்த சூட்டுதல் சூடுதல் என்று பேதப்படுத்தி சொல்வது போல கவிப்பான் என்பதை பேதப்படுத்த முடியாது. சரி. அது அந்த வார்த்தையை அதற்கு இடம் கொடுக்காது. அதே போல கவிப்பவனுக்கும் கவிழ்தலுக்கும் சம்மந்தம் இருக்கா? அது வேற, அது கவிழ்தல், அது தலைகீழாக மாறிவிடுதல். அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது கவித்தல், அது கவிழ்த்தல், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது கவிழ்த்தல் என்பது கவிழ்தல் என்று வரும். அதே போல இங்கு கவித்தல் என்பதும் கவிதல் என்று வரும். கவிதல், குவிதல். இதை கூட நாம் கவிவானும் என்று சொல்லலாம். அந்த கவிவானும் என்று சொல்லும் போது அவனே கவிகிறான், அவனே அப்படியே கவிந்து விடுகிறான், அப்படியே குவிந்து விடுகிறான். அது அப்படி பொருள் வந்துவிடும். அதனால் அவ்வாறு சொல்ல முடியாது. இங்கு மகுடத்தை கொண்டு போய் சூட்டுதல் என்ற பொருள் தருவதனால், இன்னொருவருடைய வினையாக வருவதனால், பிறர் ஒருவருடைய வினையாக வருவதனால் இங்கு கவிப்பான் என்று வருவதுதான் சரி. இங்கு அதே போல கவிவான் சொல்ல கவிதை, முடியாது. கவிதை கவி அது அது அதுவும் வேற. அது கவிதை, அது கவிதை என்பதற்கான அடி வேறு. அதற்கும் இதற்கும் சம்பவம் இல்லை. இது வினை, அது பெயர், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது கவிதல், கவி என்ற அந்த வினையடியில் இருந்து பிறக்கிறது. அங்கு கவி என்பது ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது. அது பெயர் சொல்லாகவும் இது வினையாகவும் இருக்கும்போது ரெண்டுக்கும் அர்த்தம் வேறு வேறாக இருப்பது மட்டுமில்லாமல் அடிப்படையான வேறுபாடும் இருக்கிறது. சரி. அதனால் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஐயா, வெண்கொற்ற குடை அப்படின்றது அதுல வந்து என்ன அர்த்தத்தில் வரும் ஐயா அது? ஆமாம், கொற்றம் என்பது வெற்றி என்ற பொருளில் வரக்கூடியது. அதே நேரத்தில் ராஜ்யம், அரசு என்ற பொருளிலும் வரக்கூடியது. வெண்கொற்ற குடை என்று சொல்லும் போது வெற்றியை குறிப்பதற்காக பிடிக்கப்படக்கூடிய குடை என்றும் பொருள் கொள்ளலாம், அல்லது அரச அடையாளத்தை குறிக்கக்கூடிய குடை என்றும் பொருள் கொள்ளலாம். அரசு என்று பொருள் எடுத்துக்கொண்டால், கொற்றம் என்பதற்கு அரசு என்று பொருள் எடுத்துக்கொண்டால், அரச அடையாளமாக உயர்த்தி பிடிக்கப்படக்கூடிய குடை என்று பொருள், அல்லது வெற்றியை குறிக்கக்கூடியதாகவும் அங்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய வெற்றியை குறிப்பதற்காக அவன் குடை பிடித்து கொண்டு வருகிறான். தான் அரசனாக இருப்பதே வெற்றிதான். பல வேந்தர்களை வென்று அரசனாக முடிசூட்டி கொண்டிருக்கிறேன், வென்றிருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக அந்த குடையை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள். இது அரச அடையாளம். வெண்கொற்ற குடை பிடிக்கப்படும், செங்கோல் கையில் செங்கோல் ஏந்தி இருப்பார்கள், முரசு வெற்றி முரசு ஒலிக்கும். அவர்களை சுற்றி அரச அடையாளங்கள் இன்னும் என்னென்ன உண்டோ, என்னென்ன முழக்கங்கள் உண்டோ, என்னென்ன மரியாதைகள் உண்டோ, அவையெல்லாம் சூழ்ந்து வரும். அவற்றில் ஒன்றுதான் இந்த வெண்கொற்ற குடை. இங்கு கொற்ற மௌலி என்று வந்திருக்கிறது. இங்கு மௌலிக்கு அடையாக கொற்றம் என்பது வருகிறது. அதை நாம் கொற்ற மௌலி என்பதை அரச மகுடம் என்றும் பொருள் கொள்ளலாம், அல்லது வெற்றியின் அடையாளமாகிய மகுடம். ஏனென்றால் பல அரசர்களை வென்றுதான் தசரதன் சக்கரவர்த்தி ஆகியிருக்கிறான். எனவே அவன் சூட்டிய மகுடம் என்பது வெற்றி மகுடம். பல அரசர்களை வென்று அவன் பெரும் ராஜ்ய பரப்பை உண்டாக்கி இருக்கிறான். அதன் அடையாளமாக அவன் மகுடம் சூடுகிறான். எனவே அவன் மகுடத்தை வெற்றி மகுடம் என்று சொல்லலாம். அந்த மகுடம்தான் இப்போது பரதனுக்கு போகப் போகிறது. அந்த மகுடத்தை நான் ராமனுக்கு சூட்டப் போகிறேன் என்று சொல்வதனால் அந்த மகுடத்தை குறித்து அவன் சொல்லும்போது கொற்ற மகுடம் என்று சொல்கிறான், வெற்றி பொருந்திய மகுடம் என்று சொல்கிறான். அப்படி வெற்றி என்று பொருள் எடுக்காமல் வெறுமனே அரசு என்ற பொருள் மட்டும் எடுத்துக்கொண்டால் அரசனாவதற்கான மகுடம், அரச மகுடம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஐயா, முதல் முறை இது காக்குனர் காமின்லம், இரண்டாவது காமின் என்றால் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆமாம், சொல்றேன் சொன்னீங்க. இது காக்குனர், எதை காக்குனர் என்று கூறுகிறார்? காக்குதல் இது என்றால் என்பது இது தன்னுடைய செயலை குறிக்கிறான். தான் எதற்காக நிற்கிறேன் என்று வரிசையாக சொல்கிறான் அல்லவா. தான் நிற்கக்கூடிய நோக்கம் ராமனுக்கு முடிசூட்டுவதுதான். ராமனுக்கு முடி சூட்டப்படுவ போவதில்லை, பரதன் தான் முடிசூட்டப் போகிறான் என்பது அரச உத்தரவாக வந்துவிட்டது. ஆனால் அரச உத்தரவுக்கு மாறுபாடாக நான் இதோ வந்து நிற்கிறேன் என்று பேசுகிறான். அரச உத்தரவுக்கு மாறுபாடாக இவன் வரும்போது என்ன நடக்கும் என்றால் அரச உத்தரவை நிறைவேற்றுவதற்காக நாட்டின் இராணுவமே வந்துவிடும். இப்போது வருகிறது அல்லவா, அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறது என்றால் அந்த திட்டத்துக்கு எதிராக அந்த பகுதி மக்கள் போராடுகிறார்கள் என்றால் அரசாங்கம் இராணுவத்தையே ஏவி விடுகிறது. அங்கு நாட்டு மக்கள் எல்லாம் அமைதியாக அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இராணுவம் போய் அவர்களை அடக்குகிறது, ஒடுக்குகிறது. இராணுவமே அந்த மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது. ஒட்டுமொத்த தேசமே, அரசே அந்த சில மக்களுக்கு எதிராக மாறிவிடுகிறது அல்லவா. அதைப்போல இப்போது இலக்குவன் அரச உத்தரவுக்கு எதிராக பிரகடனம் செய்கிறான். எனவே தேச படைகளை இவனுக்கு எதிராக திரண்டு விடும். ஏனென்றால் இப்போது தசரதன் தான் மன்னனாக இருக்கிறான். அவன் உத்தரவுப்படி எல்லா படையினரும் இலக்குவனுக்கு எதிராக வந்து விடுவார்கள். இவனை வந்து தடுப்பார்கள். எனவே நான் முடிசூட்டப் போகிறேன் என் அண்ணனுக்கு, என் அரசனாகிய ராமனுக்கு முடிசூட்டப் போகிறேன். அந்த காரியத்தை, நான் முடிசூட்டப் போகிற அந்த காரியத்தை தடுப்பவர்கள் வந்து தடுங்கள் என்று சொல்கிறார். இது என்பது இங்கு இல்லை, அது அதுதான் ராமனுக்கு புரிது. முடிசூட்டப் போகக்கூடிய அந்த காரியத்தை குறிக்கிறது, அவன் அது செய்யப்போகக்கூடிய அந்த காரியத்தை குறிக்கிறது. அது காக்குனர் காமின், காமின் என்றால் பாதுகாத்து, அந்த கா என்றால் பாதுகாக்கிறது, காக்குதல். அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், தடுத்தல் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. தடுத்து, இதை ஓகே. தடுப்பவர்கள் தடுங்கள் என்று சொல்கிறார். இதை தடுப்பவர்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரா? இல்லை, இல்லை இல்லை, இதை தடுப்பவர்கள் வந்து தடுங்கள். காய்மின் என்பதும் தடுங்கள், தடுத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அர்த்தம். இதை தடுப்பவர்கள் தடுங்கள், அங்கும் தடுத்தல் என்ற பொருளில் தான் வருகிறது, இங்கும் தடுப்பவர்கள் என்ற பொருளில் தான் வருகிறது. காக்குனர் என்பது தடுப்பவர்கள் என்ற பொருளில் வருகிறது. காமின் என்றால் தடுத்துக் கொள்ளுங்கள் என்ற பொருளில் வருகிறது. இரண்டுமே தடுத்தல் என்ற பொருளில் தான் வருகிறது. ஓ சரி. இல்லை, இந்த புத்தகத்தில் விளக்கத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னு எழுதியிருந்தாங்க, அதனால் கேட்டேன். அந்த பொருள், அதாவது பாதுகாத்தல் என்ற பொருளில் எடுத்துக்கொண்டால் நான் நீங்கள் எதிராக, சொன்னது அதாவது அரச உத்தரவுக்கு எதிராக போரிடப் போகிறேன், அரச உத்தரவை பாதுகாத்துக் கொள்பவர்கள் பாதுகாக்க வாருங்கள் என்று சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அரச உத்தரவுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் பாதுகாப்பு கொடுங்கள் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான பொருள் ஆ சரியா. அது, அதுவும் பொருந்தக்கூடியதுதான். அதாவது பாதுகாப்பவர்கள் இது என்பது, அப்போ அங்கு அரச உத்தரவு, நீ அரச உத்தரவை பாதுகாக்கக்கூடியவர்கள் பாதுகாத்து பாருங்கள் என்றார். ஆமா, ஆனால் நீங்க சொன்னதா, ஒருபடி நீங்க எடுத்துக்கொண்டால் இது அவன் ஆ சொல்லிவிட்டு இது என்று சொல்வது அவன் செய்ய நினைத்த காரியத்தை தானே சொல்லுவான். அவன் செய்ய ஆ நினைப்பது தன் அண்ணனாகிய ராமனுக்கு முடிசூட்டுவது. என் அண்ணனாகிய ராமனுக்கு நான் முடிசூட்ட போகக்கூடிய இந்த செயலை தடுப்பவர்கள் தடுத்து பாருங்கள் என்று சொல்லுகிறான். அதுதான் இயல்பான ஓட்டத்திற்கு ஆ பொருந்துகிறது. அதுதான் சரியா வருது. ஆமா, ஆமாம். அதுதான் கரெக்டாக வருது. ஏன்னா இதுன்னு திடீர்னு வேற அரசு உத்தரவை சொல்றதோடு இதை ஆமாம். தடுப்பவர்கள் தடுத்து பாருங்கள் தடுத்து அப்படின்னு. பாருங்கள். ஆமாம். ஐயா, ஒரு இலக்கண கேள்வி ஐயா. இதுல ஆ. காக்குனருக்கு வந்து இந்த நகரம் வந்து ஆமாம், நல்ல கேள்வி. நானும் இதை குறித்து சொல்ல வேண்டும் என்று இருந்தேன், நீங்களே முன்னமே கேட்டுவிட்டீர்கள், நன்றாக கூர்ந்து கவனிக்கிறீர்கள். இது நர் என்பது ஒரு விகுதி, அது பலர்பால் விகுதி என்று இலக்கணத்தில் சொல்லப்படும். அர் என்ற ஒரு விகுதி இருக்கு, அதுவும் பலர்பால் விகுதி, இதுவும் விகுதி. இது நர் ந இர், இது ஒரு விகுதி. இந்த ஐயா, அதுக்கு விகுதி முன்னாடி தான், அந்த மூணு நகரத்துக்கும் பெயர் சொல்லிடுறீங்களா ஐயா? நீங்க இது வந்து முன்னாடி தன்னகர, தன்னகர விகுதி, தன்னகரம், இது தன்னகரம், இது இது தன்னகரம். தன்னகரம. அது இரண்டு சுழலி நகரத்தை ரன்னகரம் என்று சொல்வார்கள், மூன்று சுழலி நகரத்தை டன்னகரம் என்று சொல்வார்கள். இதுதான் அதை சரி. சொல்லக்கூடிய முறை. இப்போது இந்த இடத்தில் பலருக்கு குழப்பம் வரும், இங்கு தன்னகரம் விடுவதா ரன்னகரம் விடுவதா, இரண்டு சுழலி நகரம் போடலாமா, அப்படி போட்டு எழுதுபவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக நடத்துனர், இயக்குனர் என்றெல்லாம் வார்த்தைகள், ஓட்டுனர் என்றெல்லாம் பல வார்த்தைகளில் ரன்னகரம் போட்டு எழுதுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். அது தவறு, அங்கு அது வராது. இந்த தன்னகரம் தான் வரும். ஓட்டுனர், இயக்குனர், நடத்துனர், காக்குனர், பேசுனர், விடுனர், பெறுனர் என்றெல்லாம் இந்த இடங்களிலெல்லாம் இந்த தன்னகரம் போட்ட நர் என்ற அந்த விகுதி தான் வரும். இதுதான் சரியானது. அந்த நர் விகுதி வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இப்போது ஓட்டு, ஓட்டு என்பது ஒரு ஓட்டுநர் என்பதில் எடுத்துக்கொள்வோம். ஓட்டு என்பது அங்கு ஒரு பகுதியாக இருக்கிறது. ஓட்டு அது ஒரு ஏவல் வினையாக இருக்கிறது. ஓட்டு நடத்து, நடத்துனர் என்பதில் நடத்து, இயக்குனர் என்பதில் இயக்கு, இவையெல்லாம் ஒரு ஏவல் வினையாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு விகுதி சேருகிறது. நர், அது நர் என்ற விகுதி தான் சேரும், அல்லது அர் என்ற விகுதி சேரும், அர் என்ற விகுதி சேரும். ஆனால் இந்த மாதிரியான இடங்களில் எல்லாம் நர் என்ற விகுதி தான் வந்து சேரும். அவ்வாறு சேர்த்து எழுதுவது தான் சரியானது. அதை நாம் ரன்னகரம் போட்டு எழுதக்கூடியது எங்கு வரும் என்றால், பேசினார், பேசினர், அங்கு அந்த பேசினர் என்பது ஒரு வினை முடிவை குறிக்கிறது. அவர் பேசி, அவர்கள் பேசினர், அவர்கள் வந்தனர், அங்கெல்லாம் வந்து ரன்னகரம் வரும். பேசினர், வந்தனர் என்ற இடங்களிலெல்லாம் ரன்னகரம் வரும், அங்கு அது ஒரு வினை முடிவை குறிக்கிறது. இங்கு நாம் ஒரு பெயரை உருவாக்குகிறோம், அந்த வினை அடியிலிருந்து ஒரு பெயரை உருவாக்குகிறோம். ஓட்டுனர், இயக்குனர் என்ற ஒரு பெயரை உருவாக்கி அதை எழுவாயாக வைத்து பயன்படுத்துகிறோம். எனவே இந்த இடங்களில் எல்லாம் தன்னகரம் தான் வரும். இதை சிலர் தவறுதலாக விளக்குவார்கள். எவ்வாறு விளக்குவார்கள் என்றால், காக்கும் நபர் காக்குனர், ஓட்டும் நபர் ஓட்டுனர், அந்த நபர் என்பதுதான் நர் என்று வந்துவிட்டது என்று சொல்வார்கள். நபர் என்பதற்கும் இந்த நர் விகுதிக்கும் சம்பந்தமே கிடையாது. நபர் என்பது தமிழில் பிற்காலத்தில் வந்த ஒரு பிறமொழி சொல், ஒருவரை குறிப்பதற்காக வந்த ஒரு தனி நபர் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, ஒரு ஆளை குறிப்பதற்காக ஆள் என்ற பொருளில் வரக்கூடிய வார்த்தை தான் நபர். அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த நர் விகுதி சங்க காலத்தில் இருந்தே வருகிறது. மகிழ்வன், மகிழ்னன் என்றெல்லாம் சொல்லுவார்கள், மகிழ்னன், மகிழ்னர் என்றெல்லாம் வரும். நர்விகுதி மிக பழங்காலத்தில் இருந்தே வருகிறது. இதற்கும் நபர் என்பதற்கும் சம்பந்தமே இல்லை. ஓட்டுனர், இயக்குனர், நடத்துனர் காக்குனர் என்பதெல்லாம் ஒருவரை குறிக்கும் என்று சிலர் சொல்வார்கள். ஒருவரை குறிப்பதற்கு தான் இந்த நறுவிகுதி வரும் என்று சொல்வார்கள். அதுவும் பொருந்தாது. இது பலரை குறிப்பதற்கும் வரும். இது அடிப்படையில் இது ஒரு பலர்பால் விகுதி தான். மரியாதை பன்மையாக சொல்லும்போது ஒருவரை குறிக்கும். அப்படி மரியாதை பன்மை இல்லாவிட்டால் இது அடிப்படையில் பலரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். நடத்துனர் என்று நாம் ஒருவரை மரியாதை பன்மையாக குறிக்கிறோம். இயக்குனர் என்று ஒருவரை மரியாதை பன்மையில் குறிக்கிறோம். ஆனால் இயக்குனர் என்றால் பலரை குறிக்கக்கூடிய பல இயக்குனர்கள், அப்படித்தான் பொருள். அதற்கு அடிப்படை பொருள் அதுதான், பலரை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அது. நாம் அதை மரியாதை பன்மையாக ஒருவரை குறிக்க பயன்படுத்துகிறோம். சிலர் இதற்கு விளக்கம் சொல்லும் போது இந்த இயக்குனர் ஓட்டுநர் இதெல்லாம் ஒருவரைத்தான் குறிக்கும், பலரை குறிக்காது. பலரை குறிக்க வரும்போது அதற்கு வந்து ரணகரம் போட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அதை குழப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. இந்த ஓட்டு இந்த அந்த அடி வேறு என்னவென்று பார்க்க வேண்டும். ஓட்டு பேசு அந்த ஒரு ஏவல் வினையாக இருந்தால் அதற்கு பின்னாடி அதை ஒரு பெயர் சொல்லாக மாற்றும் போது, ஒருவரை குறிப்பதற்கு அதை பெயராக மாற்றும் போது இந்த நறுவிகுதி தன்னகர விகுதி போட்டு சேர்த்து சொல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை விதி. ஆனால் அந்த ரணகரம் என்பது பேசினர், வந்தனர், போயினர், அவர்கள் வந்தனர், அவர்கள் பேசினர். இப்போது இயக்குனர் பேசினர் என்று சொல்லும்போது அங்கு இயக்குனர் என்பது தன்னகரத்தில் வருகிறது. இயக்குனர் இயக்குனர் பேசினர், அதை நாம் இப்போது பேசினார் என்று சொல்கிறோம். அதை பேசினர் என்று ஒரு இலக்கிய நடையில் சொன்னால் இயக்குனர் பேசினர். அங்கு பேசினர் என்பது ரணகரம் வரும். அதான் அடிப்படை வித்தியாசம். சரி ஐயா, இதை சுருக்கமாக சொல்லணும்னா பெயர்ச்சொல் வந்தா தன்னகரம், வினைமுற்று வந்தா ரன்னகரம்னு சொல்லலாமே. ஆமாம், அது பொதுவாக அதுதான். ஆனால் அப்படி தான் வரும். சில நேரங்களில் அதுவே பெயராக வரும். இப்போது அது வினையாளனையும் பெயராக அதுவும் எழுவாயாக வருவதற்கு இருக்கும். அதாவது பேசினார், வந்த பேசி பே பேசி பே அவர் பேசினார், பேசினார், பேசினவர், பேசினவர் வந்தார் என்றெல்லாம் பேசினர் சொல்கிறோம் அல்லவா. ஆமாம், பேசினவர் அங்கு பேசினவர் என்று சொல்லும்போது அங்கு அந்த ரன்னகரம் தான் வரும். சில நேரங்களில் அதுவும் ஒரு எழுவாயாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி. இது அந்த அடிச்சொல்லை தான் பார்க்க வேண்டும். பகுதி என்னவாக இருக்கிறது? பகுதி ஒரு ஏவலாக இருந்தால் அங்கு நாம் இந்த தன்னகரம் போட்டு விடலாம். இப்போது காக்குனர் என்பதில் அந்த பகுதி அடிப்படையில் அந்த கா என்பதுதான். அந்த கா என்பதற்கு பிறகுதான் காக்கு கு என்பது சேர்ந்து காக்குனர் என்று வருகிறது. இங்கு கா தான் அடிப்படை வேர். கூடுதலாக அந்த கு என்ற இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது. ஆனால் இந்த ஓட்டுநர் இயக்குனர் என்பதிலெல்லாம் ஓட்டு இயக்கு நடத்து என்று அவையெல்லாம் தனி ஏவல் வினையாக வருகின்றன. பேசுனர், விடுனர், பெறுனர், அங்கு விடு பெறு என்பதெல்லாம் ஏவல் வினையாக வருகின்றன. அந்த ஏவல் வினைக்கு பிறகு நாம் அந்த நறுவிகுதியை சேர்த்து பயன்படுத்த வேண்டும். இந்த தன்னகரம் போட்டு இந்த தன்னகர நர் தன்னகரம் வரக்கூடிய நர் என்ற விகுதியை பயன்படுத்த வேண்டும். இங்கு சரி. கூடுதலாக அந்த கானர் என்று சொல்ல முடியாது என்பதனால காக்குனர் என்று இடையில் அந்த உகரச்சாரியை எல்லாம் வந்திருக்கிறது. அதனால் இது கொஞ்சம் வேறுபாடான வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் மற்றதெல்லாம் எளிமையாக அந்த ஏவல் வினைக்கு பிறகு தன்னகர விகுதியோடு உடைய அந்த நறுவிகுதி சேர்ப்பது என்று எளிமையாக நினைவு வைத்துக் கொள்ளலாம். இது மட்டும் கொஞ்சம் மாறுபாடாக இருக்கிறது காக்குனர். சரி ஐயா. ஐயா, அதே போல் இயக்குனர் வந்து ஒருமை, ஆனால் வந்து மரியாதை நிமித்தமாக சொல்லும் போது இயக்குனர்னு சொல்லணும்னு சொன்னீங்கல்ல ஐயா. இயக்குனர் என்பது பன்மை, அதாவது சொல்லளவில் அது பன்மை, பலரை குறிக்கிறது. இலக்கண ரீதியாக இயக்குனர் என்றால் பலர், பல இயக்குனர்கள் என்றுதான் பொருள். ஆனால் நாம் மரியாதை நிமித்தமாக ஒருவரை குறிப்பதற்காக ஒருவரையே இயக்குனர் என்று சொல்கிறோம். எப்படி ஆசிரியர் என்பது பல ஆசிரியர்களை குறிக்கும், ஆசிரியன் என்பதுதான் ஒருவரை குறிக்கும். அதே போல இயக்குனன் என்பதுதான் ஒருவரை குறிக்கும். இயக்குனர் என்று சொல்லும் போதே அது பலரை குறிக்கக்கூடியதுதான். இலக்கண ரீதியாக அது பலரைத்தான் குறிக்கிறது. ஆனால் இயக்குனன் என்று சொன்னால் அது மரியாதை குறைவாக இருக்கும் என்பதற்காக அந்த ஒருவரையே நாம் இயக்குனர் என்று மரியாதையாக சொல்கிறோம். ஆக அது ஒருவரை குறிக்கக்கூடிய மரியாதை பன்மை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி ஐயா. அப்ப இயக்குனன் ஓட்டுனன் நடத்துனன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆ, சொல்லலாம் சொல்லலாம். அதை நாம சரிதான். ஒருமையில சொல்ல வேண்டும் என்றால் இயக்குனன், அதாவது ஒருமையில கொஞ்சம் மரியாதை ஏற்று சொல்ல வேண்டும் என்றால் அவ்வாறு சொல்லலாம். சரி, அதுக்கும் தன்னகரம். ஆமாம், அதற்கும் இதே தன்னகரம் தான், இதே விதி தான், நன் நன் என்ற விதி, தன்னகரம் போட்டு எழுதக்கூடிய நன் என்று. சரி ஐயா, அதே போல இன்னும் நன் என்ற விகுதி தான் நாம் மரியாதை பன்மையோட நர் என்று மாற்றி சொல்கிறோம். அதுதான். ஆ, சொல்லுங்கள். சரி ஐயா, அதே பெண்பாளா இருந்தா இயக்குநல் ஓட்டுநல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஐயா. ஆ, சொல்லலாம். அந்த நள், இந்த தன்னகரம் போட்டு நள் என்ற விகுதி போட்டு சொல்லலாம். ஆனால் பொதுவாக அவ்வாறு சொல்லக்கூடிய தேவை அதிகமாக இல்லை என்பதனால் அந்த சொற்களை நாம் அதிகமாக பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் சரி, சொல்லலாம். ஆனால் அதையே இயக்குநர். நாம் அந்த பெண்ணையே இயக்குனர் என்று சொல்லலாம் அல்லவா? பெண் இயக்குனர் என்று சொல்லும்போது அது ஆண் பெண் இரண்டுக்கும் பொதுவாக வருகிறது. இப்போது ஆசிரியை என்று சொல்ல தேவையில்லை. ஒரு பெண் ஆசிரியை, ஆசிரியரை ஆசிரியர் என்றே சொல்லலாம். அதற்கு ஆசிரியை என்று சொல்லுகிறார்கள், அது தேவையில்லை. பெண் ஆசிரியை ஆசிரியரையும் ஆசிரியர் என்றே சொல்லலாம். ஆசிரியர் என்று சொல்லும்போது அங்கு ஆண்பால் பெண்பால் இரண்டும் அதற்குள் அடங்கி விடுகிறது. அது பலர்பால் சொல் என்பதனால் அதற்குள் ஆண்பால் பெண்பால் ரெண்டுமே அடக்கும். எனவே பெண் ஆசிரியரை குறிப்பதற்கு ஆசிரியை என்று சொல்ல வேண்டியதில்லை. அது அப்படி ஆசிரியை என்று சொல்லும்போது அது ஒருமையில் சொல்வதாக ஆகிவிடுகிறது. அங்கு மரியாதை பன்மை கெட்டுப்போகிறது. எப்படி ஆண் ஆசிரியர் ஆசிரியனை சொல்லும்போது அந்த ஆசிரியனை மரியாதைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆசிரியர் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் பெண் ஆசிரியரை சொல்லும்போது மட்டும் ஆசிரியை என்றே சொல்லும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அங்கு பேதப்படுத்தி விடுகிறோம். ஆணை மட்டும் மரியாதையாக சொல்லுகிறோம், பெண்ணை மட்டும் மரியாதை இல்லாமல் சொல்லுகிறோம் என்ற அர்த்தம் அங்கு ஆகிவிடுகிறது. ஆகவே பெண் ஆசிரியரை சொல்லும்போது கூட ஆசிரியை என்று சொல்லாமல் ஆசிரியர் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் அது ஆண் பெண் ரெண்டுக்கும் பொதுவானது, ஆசிரியர் என்பது. அதே போல் இயக்குனர் ஓட்டுநர் இதெல்லாம் ஆண் பெண்ணுக்கு பொதுவாக சொல்லக்கூடியது தான். ஆக ஆண் பெண் எல்லாரையுமே நம்ம அந்த மரியாதை பன்மையிலேயே இந்த ஒரே வார்த்தையை, ஒரே விகுதி சேர்ந்த இந்த வார்த்தையை வைத்தே சொல்லிவிடலாம். சிறப்பு ஆனால் ஐயா. ஒருமையில் குறிப்பிட வேண்டும் என்றால் அப்படி ஒரு தேவை ஏற்படும் போது ஓட்டுநன் என்று சொல்ல வேண்டும். பெண்ணை ஒருமையில் குறிப்பிடும் போது ஓட்டுநள் என்று குறிப்பிட வேண்டும். சரி ஐயா. மரியாதையாக ஆசிரியரை சொல்ல வேண்டும் என்றால் ஆண் ஆசிரியரையும் ஆசிரியர் என்று சொல்ல வேண்டும். பெண் ஆசிரியரையும் ஆசிரியர் என்றே சொல்ல வேண்டும். இல்லை, சாதாரணமாக ஒருமையில் குறிப்பிட வேண்டும் என்றால் ஆண் ஆசிரியரை ஆசிரியன் என்று சொல்ல வேண்டும், பெண் ஆசிரியரை ஆசிரியை ஆசிரியை என்று சொல்ல வேண்டும். அல்லது ஆசிரியள் என்று சொல்லுவது கூட பொருத்தமானது தான். சரி. ஆசிரியன் என்பதற்கு இணையாக ஆசிரியள் என்று கூட சொல்லலாம். அங்கு ஐ விகுதியும் பொருந்தக்கூடியது தான், அந்த அள் விகுதியும் பொருந்தக்கூடியது தான், இரண்டும். சிறப்பு ஐயா, இலக்கணத்துல இவ்வளோ ஆழமா இருக்கு, எல்லாத்தையுமே ஆமாம், வகுத்து வச்சிருக்காங்க. சரி ஐயா. அடிப்படை இதெல்லாம் ஒரு பண்பை தான். இந்த காக்குனர், ஓட்டுநர், இயக்குனர் இவையெல்லாம் இலக்கண ரீதியாக பண்மை தான். அதை நாம் இப்போது ஒருமைக்கு பயன்படுத்துகிறோம். மரியாதையாக அந்த ஒரு நபரை குறிப்பதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். அவ்வளவு. சரி ஐயா. ஐயா, இந்த பாடெல்லாம் என்ன யாப்பில் வரும் ஐயா? ஏன்னா ஆ, எல்லாம் இது ஐந்து சீர். வந்து கலித்துறை என்ற யாப்பில் வரும். ஐந்து சீர்கள் ஒவ்வொரு அடியிலும் இருக்கும். அதனால் இது கலித்துறை என்ற யாப்பில் வரக்கூடியது. சரி, அடுத்த மூணு பாடல்களுமே கலித்துறை. ஆமாம், அதே போல தான் வருகிறது. நன்றி ஐயா. உங்களுக்கு எப்படி இந்த அளவு இலக்கிய இலக்கண புலமை அண்ட் இலக்கிய புலமை வந்தது ஐயா? அதாவது பள்ளி கல்லூரியை மட்டுமே வந்ததா, இல்லை அதை தவிர தனியாக நீங்கள் ஏதாவது படிச்சீங்களா ஐயா? பள்ளி கல்லூரி, அதாவது இது நான் என்னை எல்லாம் தெரிந்தவனாக நான் சொல்ல மாட்டேன். இன்னும் தெரிவதற்கும் அறிவதற்கும் நிறைய இருக்கின்றன. நான் தெரியாத விஷயங்களும் நுணுக்கங்களும் நிறைய உண்டு என்பதுதான் நான் இதுவரைக்கும் படித்ததில் தெரிந்து கொள்ள வேண்டியது. இது படிக்க படிக்க அறிதோறும் அறியாமல் கண்டற்றால் என்று சொல்வது போல ஒவ்வொரு நாளும் வாசிக்க வாசிக்க நேற்று தெரியாத செய்தி இன்றைக்கு தெரிய வருகிறது. அப்படி சொல்லும்போது இதில் ஒரு முழுமை நிலையை பெறக்கூடிய ஒரு நிலை என்பது ஒரு கேள்விக்குறி தான். அது அதை பெற்றதாக நான் கருதவில்லை. ஆனால் ஓரளவு நாம் இதில் ஆழங்காண வேண்டும் என்றால், ஓரளவு நாம் இதற்குள் புகுந்து இதனுடைய திட்ப நுட்பங்களை எல்லாம் அறிய வேண்டும் என்றால் பள்ளி கல்லூரிகளில் உள்ள பாடத்திட்டத்தோடு நின்று விடுவது சரியாக இருக்காது. அதையும் தாண்டி வாசிக்கும் போதுதான் இதனுடைய நுட்பமான இன்னும் இதர விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும். பள்ளி கல்லூரி பாடத்திட்டத்தில் இப்போது கம்பராமாயணம் என்றால், கம்பராமாயணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பாடல்கள், ஒரு சில பகுதிகளிலிருந்து குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் எடுத்து வைத்திருப்பார்கள். அங்கு அந்த குறிப்பிட்ட பாட்டை மட்டும் படித்துவிட்டால் கம்பராமாயணம் படித்ததாக அர்த்தம் வராது. ஒரு முழு காவியமும் எந்த நோக்கில் அமைந்திருக்கிறது, எந்த போக்கில் அது போகிறது என்பதை அறிவதற்கு தனியாக அந்த காவியம் முழுவதையும் வாசிக்க வேண்டும். அது எந்த காவியமாக இருந்தாலும் சரி, கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி, வில்லிபாரதமாக இருந்தாலும் சரி, நளவெண்பாவாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக வாசித்தால்தான் அந்த கவிஞனோடு நாம் ஒத்திசைந்து அந்த கவிஞனோடு கைகோர்த்து அந்த காவியத்தில் நாம் நடை போட முடியும். ஆனால் பள்ளி கல்லூரிகளிலெல்லாம் அவ்வாறு முழு காவியத்தை படிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. நாம் சில பாடல்களை மட்டுமே வாசித்து விட்டு தாண்டி போய்கொண்டே இருப்போம். ஆக அந்த பாடத்திட்டங்களுக்கு வெளியே இந்த மாதிரியாக காவியங்களை, இன்னும் எவ்வளவோ இலக்கியங்கள் இருக்கின்றன, அந்த இலக்கியங்களை எல்லாம் ஒவ்வொரு இலக்கியத்தையும் முழுமையாக வாசிக்கும் போது அந்த இலக்கியத்தின் நோக்கு போக்கு எல்லாம் நமக்கு புரிய வரும். இன்னும் தமிழில் பல விஷயங்கள் நமக்கு விளங்க வரும். எனவே பாடத்திட்டத்திற்கு வெளியே வாசிப்பது அதுதான் சரியானதாக இருக்கும். அது இலக்கியத்திற்கு மட்டுமல்ல, எந்த துறையாக இருந்தாலும், மருத்துவத்துறையாக இருந்தாலும், மருத்துவத்துறையில் அங்கு கல்வி நிலையங்களில் கற்பிக்கப்படுவதை விட வெளியே என்னென்ன ஆய்வுகள் வந்திருக்கின்றன என்றெல்லாம் தேடி தேடி படிக்கின்ற ஒரு மருத்துவர் தான் அந்த மருத்துவத்துறையில் மிக தேர்ந்த நிபுணராக வருகிறார். அதை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். வெறுமனே அங்கு கல்வி நிலையத்தில் சொல்வதை மட்டுமே கற்று வருபவர் மருத்துவர் என்ற பட்டத்திற்கு உரியவராக மட்டுமே இருப்பாரே தவிர ஒரு நிபுணராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்காது. அங்கு அதையும் தாண்டி அவர் வெவ்வேறு ஆய்வு வெளியீடுகள், நூல்கள், உலகத்தில் எந்தெந்த மருத்துவர் என்னென்ன சொல்லுகிறார் என்பதையெல்லாம் கவனித்து உள்வாங்கி கொள்ளக்கூடியவராக ஒருவர் இருந்தால்தான் அவர் நிபுணர் ஆகிறார். அது எல்லா துறையிலும் அப்படித்தான். பாடத்திட்டத்தை தாண்டி எல்லா துறையிலும் யார் கவனம் செலுத்துகிறார்களோ, அந்த துறை சார்ந்த வேறு விஷயங்களை நாடி நாடி வாசிக்கிறார்களோ, நாடி நாடி ஆய்ந்து பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த துறை சார்ந்த நுட்பங்கள் கூடுதலாக புலப்படும். அதுதான். அதனால் பாடத்திட்டம் மட்டுமே போதுமானதல்ல என்பதுதான் உண்மை. இப்போது கண்ணதாசனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் கல்லூரி சென்று படித்தவர் அல்ல. 8ஆம் வகுப்போ 10ஆம் வகுப்போ, 8ஆம் வகுப்பு என்று நினைக்கிறேன், 8ஆம் வகுப்பிலேயே அவர் பள்ளியை விட்டு வெளியே வந்து விடுகிறார். 8ஆம் வகுப்பு கல்வியிலேயே அவர் அந்த புலமையை பெற்று விட்டார் என்று நாம் முடிவு கட்டிவிட முடியாது. அவர் வெளியே பள்ளி படிப்பை நிறுத்திய போதிலும் கூட அவர் வெளியே வந்து பல இலக்கியங்களை வாசித்திருக்கிறார். இலக்கணங்களை தகுந்தவர்களிடம் கேட்டு தெரிந்திருக்கிறார். அதனால் அவர் கவிதைகளை இலக்கண ரீதியாக எழுதினார். அவருடைய கவிதைகள் எல்லாம் யாப்புக்கு அடங்கிய கவிதைகள். அவருடைய கவிதை தொகுதிகள் 7-8 தொகுதிகள் வந்திருக்கின்றன. அவற்றில் உள்ள அந்த கவிதைகள் எல்லாம் யாப்பு இலக்கணப்படி அமைந்த கவிதைகள். அவருக்கு யாப்பு கைவசம் வந்ததனால் திரை இசை பாடலையும் வெகு சுலபமாக எழுதக்கூடிய ஒரு திறம் அவருக்கு வந்தது. ஆக அவருக்கு பள்ளி படிப்பு அதை போதிக்கவில்லை. பள்ளிக்கு வெளியே அவர் படித்தார். அவராக அவருக்கான பாடத்திட்டத்தை உருவாக்கி கொண்டு அவர் படித்திருக்க வேண்டும். இதை இதெல்லாம் படிக்க வேண்டும் என்று அவர் தேர்ந்தெடுத்து படித்திருக்க வேண்டும். அதனால் அவருக்கு அந்த திறம் வந்தது. எனவே பள்ளி கல்லூரிகளை தாண்டி வெளியே வாசிப்பு பழக்கம் வைத்திருப்பவர்கள் அந்த துறையில் நிபுணத்துவம் பெற முடியும் என்பதை நாம் பல முன்னோர்களுடைய பல சான்றுகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா. நானே ஒரு செயற்கை அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு புதிய வளர்ந்து வரும் துறையில் தான் வேலை செய்கிறேன். ஒரு நாளைக்கு நான் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் வந்து படிக்க வேண்டியிருக்கிறது, வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு ஓ சரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி, நல்ல வந்து. சரி. அதுதான் அது உண்மைதான். அது நீங்கள் சொல்லுவது இப்போ ஏற்கனவே தான் படித்து முடித்து விட்டோமே என்று நினைத்தால் அது அந்த அது அறிவுக்கு அங்கு எல்லை கட்டி விடுகிறோம். அதன் பிறகு அதை விருத்தி செய்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. அதனால்தான் நமது வள்ளுவன் அறிதோறும் அறியாமை கண்டற்றால் என்று சொல்கிறார். நாம் ஒரு விஷயத்தை அறிகிறோம் என்றால் அப்போதுதான் நமக்கு இருந்த அறியாமை புலப்படுகிறது. ஓ, இதுநாள் வரைக்கும் இது தெரியாமல் இருந்திருக்கிறோமே என்று நாம் உணர்கிறோம். ஆக அறிந்து கொள்வதற்கு உலகத்தில் எப்போதும் விஷயங்கள் பாக்கி இருந்து கொண்டே இருக்கும். பலர் பள்ளி கல்லூரிகளோடு புத்தகங்கள் என்ற ஒரு பொருளோடு தொடர்பு படுவதையே விட்டுவிடுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் புத்தக தொடர்பை அற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். படித்து முடித்து விட்டதாக அவர்கள் கருதி விடுகிறார்கள். அது அங்கு அவர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கு அங்கு ஒரு எல்லை கட்டி விடுகிறார்கள் என்று ஆகிறது. அதுதான் வளர்ச்சி நல்லா என்பது இங்கு சொன்னீங்க. அக வளர்ச்சியை நான் சொல்கிறேன். அவர்கள் புற வளர்ச்சியை வேறு விதமாக அடையலாம், அது வேறு விஷயம். ஆனால் அகம் வளர வேண்டும், அக வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் அந்த வாசிப்பு பழக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது அது எந்த ரொம்ப துறையாக அழகா சொன்னீங்க இருந்தாலும் ஐயா. சரி. நீங்க வந்து அந்த ஒரு ஒரு யாருன்னு ஞாபகம் இல்ல, ஒரு பெரிய ஒரு தத்துவ ஞானியும் சொல்லியிருக்காரு, நமக்கு நிறைய ஒரு விஷயத்தை பத்தி தெரிய தெரிய தான் எவ்வளவு குறைவா அதை பத்தி தெரியுதுன்னு தெரிய வருது அப்படின்றார் அவர். ஆமாம், அதே தான். கற்றது கைமண் அளவுக்கு அல்லாதது. ஆமாம் ஆமாம் கைமண் அளவு. ரொம்ப சரியாக அழகாக சொன்னீங்க. சொன்னீங்க. ஆமாம், இந்த பாடல் தொடங்கும் பொழுது அறை கூவல் என்று கூறினீர்கள், அது ஒரு அறையிலிருந்து கூவுவதா அறை கூவல்? ஆஹா, அது ஒரே வார்த்தை. அது அறையில் இருந்து கூவுவதில்லை, அது அறை கூவல் என்பது ஒரே வார்த்தை, அதை பிரிக்க வேண்டியதில்லை. அறை கூவுதல் என்றால் சவால் விடுதல் என்று அர்த்தம். அது நாம் இப்போது சவால் என்ற வார்த்தையில் சொல்கிறோம். சவால் தமிழ் வார்த்தை மாதிரி தெரியவில்லை, அதை நாம் இப்போது சவால் விடுதல் என்று சொல்கிறோம். அல்லது வீரவாதம், அதாவது அது ஒரே ஒரு வார்த்தை தான். கூவல் என்றால் அது ஒரே கூவுதல், வார்த்தை தான். அறை கூவல் என்பது ஒரே வார்த்தை. அறை கூவல் என்றால் அரைந்து கூவுதல். கூவுதல், அதாவது அதை வந்து அரைந்து, அந்த காலத்தில் எதையும் சொல்லும்போது பறை அரைந்து தெரிவிப்பார்கள். எல்லோருக்கும் தெரியும்படி அதை அரைந்து தெரிவிப்பதனால் அதற்கு அறை கூவல் என்று வந்தது. அவ்வாறு வேகமாக தெரிவிப்பதை, ஊர் உலகத்திற்கெல்லாம் கேட்குமாறு தெரிவிப்பதை அறை கூவல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தது. அது சவால் என்பதில் இருந்து கூட கொஞ்சம் வேறுபட்டது தான். அறை கூவல் என்பதை வெளிப்படையாக தெரிவித்தல், எல்லோருக்கும் கேட்கும்படியாக, எல்லோருக்கும் தெரியும்படியாக பகிரங்கமாக வெளிப்படுத்துவது என்பதைத்தான் அறைகூவல் என்று சொல்லலாம். இவன் இப்போது பகிரங்கமாகத்தானே சொல்கிறான், எல்லோருக்கும் தெரியும்படியாக வெளிப்படையாக நின்று சொல்வதனால் இதை அறைகூவல் என்று சொல்லலாம். சரியா, அடுத்த பாடல் போலாமையா? அடுத்த பாடல் போகலாம். இவ்வாறு இங்கு இலக்குவன் நின்று தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அறை கூவுகிறான். யுத்தத்திற்கு ஆயத்தமாக வில்லில் நாண் ஏற்றுகிறான், அம்பு புட்டிலை பின்னால் தரித்து கொள்கிறான், கச்சையை இறுக்கி கட்டி கொள்கிறான், போரிட ஆயத்தமாகி விடுகிறான். பெரும் போர் நடக்கப் போகிறது என்று அவன் துணிந்து விடுகிறான். அரச உத்தரவுக்கு மாறாக நாம் ஒரு காரியத்தை நிறைவேற்றப் போகிறோம், நம் அண்ணனாகிய ராமனுக்கு, என் அரசனாகிய ராமனுக்கு முடிசூட்ட போகிறோம். எனவே இது அரச எதிர்ப்பு, எனவே அரசனை எதிர்த்து வேலை செய்ய போவதனால், அரசனை எதிர்த்து போராடப் போவதனால் பெரும் எதிர்ப்பு வரும். அரசனுடைய படைகள் எல்லாம் என் மீது எதிர்த்து வரக்கூடும். எனவே அவர்களுடன் போரிட வேண்டும் என்று, போரிட வேண்டியது இருக்கும் என்றே முடிவு கட்டி அவன் போர்க்கோளம் தரித்தவனாக, யுத்த சன்னத்தனாக ஆகிவிடுகிறான். வில்லில் நாண் ஏற்றி அந்த நாணை இழுத்து பார்க்கிறான். அது நாண் ஏற்றிய பிறகு அந்த நாண் சரியான விறைப்புத்தன்மையுடன் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக அந்த நாணை இழுத்து பார்த்து விடுவது ஒரு வழக்கம். அது வில் வீரர்கள் செய்யக்கூடிய ஒரு வழக்கமான காரியம். இவனும் வில்லில் நாண் ஏற்றி விட்டு அந்த நாணை இழுத்து பார்த்து அதை விடும்போது அந்த நாணில் இருந்து ஒரு பேரோசை வருகிறது. அது பொதுவாக அது இலக்கியத்தில் நான் ஓசை என்பதை இடி ஓசைக்கு இணையாக அது பெரும் முழக்கமாக கேட்டது. அது அண்டங்களே சிதறி போகும்படி அந்த ஓசை எழுந்தது என்றெல்லாம் சொல்லுவது ஒரு வழக்கம். அந்த அளவிற்கு அதிலிருந்து ஓசை வரும் என்று கவிஞர்கள் கற்பித்து பாடுவார்கள். அதிலிருந்து ஓசை வரும் தான், அது நாணை சுண்டி விடும்போது அதிலிருந்து ஓசை வரத்தான் செய்யும். ஆனால் அந்த ஓசையை கவிஞர்கள் மிகைப்படுத்தி கவித்துவமாக சொல்லுவது ஒரு வழக்கம். எனவே இங்கு இலக்குவணன் வில்லில் நாண் ஏற்றிவிட்டு அந்த நாணை இழுத்து ஓசை எழுப்புகிறான். இழுத்து விட்டு அது சுன் அப்படி இழுத்து விட்டு அதிலிருந்து ஓசை உண்டாக்குகிறான். அந்த ஓசை எப்படி இருக்கிறது என்றால், அந்த வில்லாகிய மேகத்தில் இருந்து நாண் ஓசையாகி இடி கிளம்பியது போல இருக்கிறது. இடி ஓசை வெளிப்பட்டது போல் இருக்கிறது. அந்த ஓசை அங்கு ராமனுக்கு போய் கேட்கிறது. இலக்குவனுடைய வில்லின் நாண் ஓசை ராமனுடைய செவியில் போய் கேட்கிறது. ராமன் அப்போது எங்கே இருக்கிறான் என்றால், சுமத்திரையை தேற்றி கொண்டிருக்கிறான். இலக்குவனின் தாயாராகிய தன் சிற்றன்னை சுபத்திரையை ராமன் அங்கு தேற்றி கொண்டு இருக்கிறான். அந்த மாளிகைக்கு கேட்கிறது. அவனுக்கு ஆச்சரியம் உண்டாகி விடுகிறது ராமனுக்கு. இது என்ன, ஏதோ போர்க்களத்தில் வில்லில் இருந்து கேட்கக்கூடிய நாண் ஓசை இப்போது கேட்கிறதே, இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று அங்கிருந்து உடனே வெளியே வருகிறான். சுமந்திரையின் மாளிகையில் இருந்து அந்த நாண் ஓசை வரக்கூடிய திசையை நோக்கி வெளியே வருகிறான். அவனுக்கு ஓரளவு புரிந்து விடுகிறது, இது எதனால் இருக்கும் என்று புரிந்து விடுகிறது. எனவே அந்த ஓசை கேட்ட திக்கை நோக்கி வருகிறான். அங்கே தன் தம்பி இலக்குவன் போர்க்கோலம் தரித்து உலகத்தையே அழித்து விடக்கூடிய ருத்ரமூர்த்தி போல் நின்று கொண்டு இருப்பதை பார்த்தவுடன் அவன் பக்கத்தில் சென்று சாந்தமாக பேசத் தொடங்குகிறான். அவனுடைய கோப நெருப்பை அணைக்கும் விதமாக குளிர் மழையை போன்ற வார்த்தைகள் ராமனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகின்றன. இலக்குவனை நோக்கி கேட்கிறான், ஏன் இந்த கோபம், ஏன் இந்த கோலம் என்று கேட்கிறான். அதற்கு இலக்குவன் சொல்லுகிறான், நான் ஏன் இந்த கோலம் தரித்திருக்கிறேன் என்றால், யுத்த கோலம் ஏன் தரித்திருக்கிறேன் என்றால், உனக்கு முடிசூட்டுவதற்காகத்தான். உன்னிடம் இருந்து அநியாயமாக உனக்குரிய உரிமையை பறித்து விட்டார்கள். அதை உனக்கு மீட்டு தருவதற்காகத்தான் நான் இந்த கோலத்தில் இருக்கிறேன். எதிர்த்து வருபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அந்த சிவனாக இருந்தாலும் சரி, நான் ஒரு கை பார்ப்பேன் என்பது போல் பேசுகிறான். அவன் சிவன் என்று சொல்லி குறிப்பிடவில்லை, ஆனால் மும்மூர்த்திகளை குறிப்பிடுகிறான். யாராக இருந்தாலும், மும்மூர்த்திகளாக இருந்தாலும் கூட, பிரம்மன், விஷ்ணு, சிவன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மும்மூர்த்திகளாக இருந்தாலும் கூட, அவர்கள் தடுத்து நின்றாலும் கூட, அவர்களையும் எதிர்த்து வென்று உனக்கு நான் முடிசூட்டப் போகிறேன் என்று மிகவும் வீறு கொண்டு பேசுகிறார். ராமன் அவனை அமைதிப்படுத்த முயல்கிறார். ஏன், உனக்கு ஏன் இப்போது இந்த கோபம் வருகிறது? இப்போது உனக்கு இந்த கோபம் இப்படி வருவது நியாயமா என்று கேட்கிறான். அதற்கு அவன் சொல்லுகிறான், இலக்குவன் சொல்லுகிறான், இப்போது கோபம் வராவிட்டால் எப்போது வருவது? கோபம் வர வேண்டியது இப்போதுதான். இப்போது விட்டுவிட்டால் வேறு எப்போது கோபப்படுவது? ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது. அறத்திற்கு புறம்பான ஒரு காரியம் அரங்கேறி இருக்கிறது. இந்த நேரத்தில் கோபம் வராவிட்டால், இந்த நேரத்தில் அந்த அறச்சீற்றம் பொங்கி வராவிட்டால் வேறு எப்போது வருவது? எனவே என் கோபத்தை தடுக்காதே, என்னை விட்டுவிடு, நான் நியாயத்தை நிறுவப் போகிறேன் என்று அவன் பேசுகிறான். உடனே ராமன் சொல்கிறான், எது நியாயம்? நம் தந்தையின் உத்தரவை எதிர்த்து போரிடுவதா நியாயம்? தந்தையின் உத்தரவை மறுப்பதா நியாயம்? தந்தையின் உத்தரவுப்படி அதை கேட்டு நடப்பதுதான் நமக்குரிய நியாயம் என்று ராமன் சொல்லுகிறான். உடனே இலக்குவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அது தந்தையின் உத்தரவு என்பது நீதி சார்ந்தது என்றால் அதை நாம் கேட்கலாம். ஆனால் இது நீதிக்கு புறம்பாக இருக்கிறது. முதலில் நீதான் மகுடம் சூட வேண்டும் என்று அவன் சொன்னான். இப்போது உனக்கு இல்லை மகுடம், பரதனுக்கு என்று சொல்லுகிறான். அதுவும் ஒரு பெண்ணின் பேச்சை கேட்டுவிட்டு, ஒரு பெண்ணினுடைய பேராசைக்கு ஆட்பட்டு சொல்லுகிறான். அவர்கள் எல்லாம், அந்த கைகேயி, அந்த தசரதன், அவர்கள் எல்லாம் உன்பால் அன்பில்லாமல் இந்த மாதிரியான கொடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அன்பற்ற அவர்களுடைய அந்த உத்தரவை நாம் மதிக்க வேண்டுமா? அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறு, அதற்கு எதிராக நான் நிச்சயமாக குரல் கொடுப்பேன் என்று மீண்டும் சொல்லுகிறார். தவறு, குற்றம் கைகேயியின் மீதும் தசரதன் மீதும் இருக்கிறது என்று அவன் குறித்து காட்டுகிறான். இரண்டு பேர் மீதும் குற்றம் சாட்டுகிறான். அப்படி அவன் குற்றம் சாட்டக்கூடிய அந்த தருணத்தில் ராமன் சொல்லக்கூடிய பாடல்தான் இந்த 151வது பாடல். ராமன் சொல்லக்கூடிய அந்த மறுமொழிதான் இந்த 151வது பாடலில் அடங்கியிருக்கிறது. அவன் தசரதன் மீதும் கைகேயி மீதும் குற்றம் சுமத்துகிறான், இலக்குவன். தன் தம்பியின் அந்த குற்றச்சாட்டை ராமன் மறுக்கிறான். அவர்கள் மீது குற்றம் இல்லை என்று மறுத்து சொல்கிறான். நம் தாய் மீதும் தந்தை மீதும் குற்றம் இல்லை என்று மறுத்து கூறுகிறான். அவன் எவ்வாறு மறுக்கிறான் என்பதை சொல்லக்கூடிய பாடல் தான் இது. அதற்கு ஒரு ஓமானம் சொல்லுகிறான். தன் தந்தை பாலும் சிற்றன்னையின் பாலும் தவறில்லை என்பதற்கு ஒரு ஓமானம் சொல்லி, எனவே அவர்கள் மீது கோபப்படுவதில் அர்த்தமில்லை, நீ கோபம் தணிந்து சாந்தமாக வேண்டும் என்று தம்பிக்கு அறிவுறுத்துகிறார். தாய் தந்தையர்பால் தவறில்லை என்பதை ராமன் இவ்வாறு சொல்லுகிறான் என்பதை இந்த பாடலில் கம்பர் மிக அழகாக அமைத்து காட்டுகிறார். இந்த பாடலும் மிக பிரசித்தி பெற்ற பாடல், பலரும் மேற்கோளாக காட்டக்கூடியது. இந்த கருத்தை பலரும் வாழ்க்கையில் அவ்வப்போது பிறருக்கு சொல்லுவார்கள், அல்லது தங்கள் வாழ்க்கையில் தாங்களே நினைத்து பார்த்து கொள்வார்கள். அந்த மாதிரியான ஒரு கருத்து அடங்கிய பாடல் இது. நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை அற்றே, பதியின் பிழையன்று பயந்து நமை புறந்தாள், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென் கொள் வெகுண்டதென்றாள் என்றான், வெகுண்டதென்றான். நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை, இதுதான் ஓமான வாசகம். ஆற்றில் தண்ணீர் நிறைந்து ஓடும் சில காலங்களில், மற்றும் சில காலங்களில் அது வற்றி வறண்டு காணப்படும். நிறைந்து தண்ணீர் ஓடிய ஆற்றை நிறைந்து தண்ணீர் ஓடிய ஆற்றை பார்த்த நாம், அது வற்றி வறண்டு போய் கிடக்கின்ற காலகட்டத்தில் அந்த நதியின் மீது குற்றம் சுமத்துவதில்லை. ஏ நதியே, நீ தண்ணீர் இல்லாமல் ஓடுகிறாயே, இப்படி ஈரம் இல்லாமல் வறண்டு கிடக்கிறாயே என்று அந்த நதியை நோக்கி வசைபாடுவதில்லை. அந்த நதியின் மீது குற்றம் சுமத்துவதில்லை. நதி நமக்கு தண்ணீரை கொண்டு தரவில்லை என்று அந்த நதியின் மீது குற்றம் சுமத்துவதில்லை. நதியில் தண்ணீர் வராவிட்டால் அது நதியின் தவறு அல்ல. மழை பொழியவில்லை, மேகம் நீரை தரவில்லை, எனவேதான் நதியில் தண்ணீர் இல்லாமல் போயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நதியின் மீது குற்றம் சுமத்த மாட்டோம். நதியே, நீ தண்ணீரை எங்களுக்கு கொண்டு சேர்க்கவில்லை, நீ மிகப்பெரிய குற்றவாளி ஆகிவிட்டாய் என்று நதியை முன்னிறுத்தி குற்றம் யாரும் சுமத்துவதில்லை. எல்லோருக்கும் நதி வறண்டு கிடக்கிறது என்றால் மேகம் நீர் தரவில்லை என்ற அந்த ஒரு சிந்தனை உடனடியாக வந்துவிடும். நதியை யாரும் தவறு சொல்ல மாட்டார்கள். அதை போலத்தான் என் தந்தையும் தாயும் என்பால் அன்பில்லாமல் எனக்கு எதிராக, என்பால் அன்பில்லாதவர்களாக செயல்படுகிறார்கள் என்று நீ சொல்லுகிறாய். அப்படி அன்பில்லாதவர்களாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் அது அவர்களுடைய குற்றம் அல்ல. எப்படி நதி தண்ணீர் அற்று வறண்டு போவது நதியினுடைய குற்றம் இல்லாமல் இருக்கிறதோ, அதை போல நீ சொல்லுவது போல என் தாயும் தந்தையும் என்பால் அன்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது அவர்கள் குற்றம் அல்ல. அப்படியானால் யாருடைய குற்றம் என்றால் அது விதியின் குற்றம்தான், விதியின் தவறுதான் அதற்கு காரணம். விதி அவ்வாறு அவர்களை செயல்பட வைக்கிறது என்று நாம் நினைக்க வேண்டுமே தவிர அது அவர்கள் தவறு என்று நாம் நினைக்கக்கூடாது. ராமன் தன் தாய் தந்தையர் தவறு செய்ததாக நினைக்கவே இல்லை, ஆனால் இலக்குவன் அவ்வாறு நினைக்கிறான். இது இலக்குவனுக்கு கொடுக்கக்கூடிய பதில். இலக்குவா, நீ நம் தாய் தந்தையர் தவறு இழைத்து விட்டார்கள், என்பால் அன்பில்லாதவர்களாக செயல்படுகிறார்கள் என்று நீ சொல்லுகிறாய். அப்படி அவர்கள் அன்பில்லாதவர்களாக செயல்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் அல்ல, விதிதான் காரணம். விதிதான் அவர்கள் அவ்வாறு செயல்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறதே தவிர அவர்கள் அவ்வாறு செயல்படக்கூடியவர்கள் அல்ல. அடிப்படையில் அவர்கள் அத்தகையவர்கள் அல்ல, அவர்களுடைய அன்பு மாறவில்லை, அவர்கள் அன்புடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் விதியின் காரணமாக இவ்வாறு செயல்பட வைக்கிறது, விதி வந்து அவர்களை இவ்வாறு செயல்பட வைக்கிறது. எப்படி நதி நீரற்று போவதற்கு மேகம் காரணமாகிறதோ, அதை போல இவர்கள் அன்பற்று போவதற்கு விதி காரணமாகிறது. விதியை நோவதல்லாமல் நாம் அவர்களை நோவது, தாய் தந்தையரை நோவது சரியாகாது என்று சொல்லுகிறான். இதுதான் இந்த பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய செய்தி. நதியின் பிழையென்று நறும்புணல் இன்மை, நறும்புணல் இன்மை, நல்ல நீர் இல்லாமல் போவது. இந்த புனல் என்ற வார்த்தை நாம் இப்போதுதான் சமீபத்தில் ஒரு பாடலில் பார்த்தோம், புனல் புல் என்று வந்தது. புனலில் நீர்நிலையில் இருக்கக்கூடிய பறவைகளை குறிப்பதற்கு புனல் புல் என்று ஒரு சொற்றொடர் வந்தது. புனல் என்றால் நீர். நறும் புனல் இன்மை, நல்ல நீர் இல்லாமல் போவது. இன்மை என்பது இல்லாது இருத்தல் என்ற பொருளில் வருகிறது. நல்ல நீர் இல்லாது இருத்தல் நதியின் பிழை என்று, அது நதியினுடைய தவறு அல்ல. அன்று என்பது அது எழுவாய் ஒருமையாக இருந்தால் அன்று என்பது வரும், எழுவாய் பன்மையில் இருந்தால் அல்ல என்பது வரும். இங்கு நறும்புணல் இன்மை என்பது ஒருமைதான், நறும்புணல் இன்மைதான் இங்கு எழுவாய். நறும்புணல் இல்லாது இருப்பது, அப்படி இல்லாது இருப்பது நதியின் பிழை அன்று, அது நதியினுடைய தவறு அன்று. அந்த அன்று என்பதெல்லாம் இப்போது யாரும் பிரித்து சொல்வதில்லை, ஒருமை பன்மைக்கெல்லாம் பிரித்து சொல்வதில்லை, எல்லா இடத்திலும் அல்ல அல்ல என்றுதான் நாம் இப்போது பயன்படுத்துகிறோம். எனவே நறும்புணல் இல்லாது இருப்பது நதியின் பிழை அல்ல என்று இன்றைய வழக்கமான நடையில் அதை நாம் அந்த வாசகத்தை சொல்லலாம். நதியில் நல்ல நீர் இல்லாது இருப்பது அந்த நதியின் தவறு அல்ல. அற்றே, அற்றே என்றால் அவ்வாறே என்று அர்த்தம். அற்றே அவ்வாறே பதியின் பிழை அன்று. பதி என்றால் தலைவன், அரசன் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை பதி. கணவன் என்ற பொருளும் அதற்கு உண்டு. சதிபதி என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, பதி என்பதற்கு அரசன், தலைவன், கணவன் என்ற பொருள் உண்டு. சில இடங்களில் அது ஊரை குறிக்கக்கூடியதாகவும் வரும். மதுரைப்பதி என்றெல்லாம் சொல்லுவார்கள், மதுரைப்பதி. திருப்பதி. திருப்பதி, அது அந்த பதி அதோடு சேர்ந்தே இருக்கு. திருப்பதி என்னும் பதி என்று நாம் சொல்ல வேண்டும். அது அந்த பதி அதிலேயே சேர்ந்து வந்து விடுறது. ஆனால் இந்த பதி தான் அதிலேயே சேர்ந்து இருக்கிறது. அந்த பதி என்றால் ஊரையும் குறிக்கும். இங்கு அரசன் என்ற பொருளில் வந்திருக்கிறது. பதியின் பிழை என்று அரசனின் தவறும் அல்ல. பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை அன்று. இலக்குவன் குற்றம் சுமத்தி இருக்கிறான், கைகேயினுடைய அந்த சூழ்ச்சி, அந்த தீய புத்தி, அதை குறித்து அவன் பேசினான். அவள் சூழ்ச்சி செய்து விட்டால், அவள் கெட்ட எண்ணத்துடன் சிந்தனையுடன் செயல்பட்டு அநியாயம் புரிந்து விட்டாள் என்ற தொனியில் இலக்குவன் பேசினான். எனவே அதற்கு மாறாக இங்கு ராமன் என்ன சொல்கிறான் என்றால், அவளுடைய அந்த கைகேயினுடைய அறிவின் தவறு அல்ல இது, அவளுடைய அறிவு திரிந்து தவறு செய்து விட்டாள், அறிவு திரிந்து அநியாயம் செய்து விட்டாள் என்ற தொனியில் இலக்குவன் பேசினான் அல்லவா. அதற்கு மாறாக சொல்கிறான், அது எனவே அவளுடைய அறிவின் தவறும் அல்ல, கைகேயினுடைய அறிவின் தவறும் அல்ல, மதியின் பிழை அன்று. கைகேயியை குறிப்பதற்கு இங்கு ராமன் என்ன சொல்கிறான் என்றால், பயந்து நம்மை புறந்தாள் என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறான். அது கைகேயியை குறிக்கக்கூடிய சொற்றொடர், பயந்து நம்மை புறந்தாள். நம்மை புறந்தாள் என்றால் நம்மை பாதுகாத்தாள் என்று அர்த்தம். புறத்தல் என்றால் பாதுகாத்தல். அந்த புறத்தல் என்பதில் இருந்துதான் புறவலர் என்ற வார்த்தையெல்லாம் வருகிறது. அரசனை குறிக்கும் போது புறவலன் என்று சொல்லுவார்கள். இப்போது கூட நன்கொடையாளர்களை குறிப்பதற்கு புறவலர்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். இந்த நூலகத்தின் புறவலர்கள் என்று நூலகத்தில் எல்லாம் எழுதி வைத்திருப்பதை பார்த்திருக்கிறேன். அந்த நூலகத்தை பராமரிப்பதற்காக நன்கொடை கொடுத்தவர்களுடைய பெயரை நூலக புறவலர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். புறவலர் என்றால் பாதுகாப்பவர் என்று அர்த்தம். ஆக புறத்தல் என்றால் பாதுகாத்தல், பராமரித்தல் என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை அது. நம்மை புறந்தாள் என்றால் நம்மை பாதுகாத்தாள், பயந்து நம்மை புறந்தாள் என்றால் பெற்றெடுத்து நம்மை பாதுகாத்தாள். யார்? கையை. கையை குறிக்குது. இங்கு லக்குவனிடம் ராமன் சொல்லுகிறான், பெற்றெடுத்து நம்மை பாதுகாத்தவளாகிய கைகேயி என்று சொல்லுகிறான். லக்குவனை பெற்றெடுத்தவளும் கைகேயி அல்ல, இந்த ராமனை பெற்றெடுத்தவளும் கைகேயி அல்ல, இரண்டு பேருக்கும் தாய் கைகேயி அல்ல. ஆனால் கைகேயியை குறித்து சொல்லும் போது நம்மை பெற்றெடுத்தவள் என்று பேசுகிறான். இதுதான் அவனுடைய உள்ள கிடக்கை. மாற்றாந்தாயையும் தன் சொந்த தாயாக அவன் நினைக்கிறான். அவனுடைய மனத்தில் அந்த அன்புணர்ச்சி இருக்கிறது என்பதற்கு இந்த சொற்றொடர் அடையாளம். பயந்து நம்மை புறந்தாள், பெற்றெடுத்து நம்மை பாதுகாத்தவளாகிய கைகேயி, அவளுடைய அறிவின் தவறும் அல்ல இது. பயத்தல் என்றால் பெற்றெடுத்தல் என்று பொருள். இப்போது பயந்து என்று சொன்னால் அச்சப்பட்டு என்ற பொருளில் வருகிறது. இரண்டுக்கும் அடிப்படை அடிச்சொல் வேறு. அது பயம் என்ற வார்த்தையிலிருந்து பயந்து என்பது வரும். அந்த பயம் என்ற வார்த்தை கூட வட சொல் தான், அது தமிழ் வார்த்தை அல்ல. அச்சம் என்பது தான் தமிழ். ஆக பயம் என்பது அது வேறு. அதில் இருந்து வரக்கூடிய பயந்து விட்டான், பயந்து விட்டேன், பயந்தான் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அது வேறு. இங்கு வரக்கூடிய பயந்து என்பது பய என்ற அடியிலிருந்து வருகிறது. பய என்றால் பெற்றெடு என்று அர்த்தம். பய, பெற்றெடு, பயத்தல், பெற்றெடுத்தல் அல்லது விளைதல். நன்மை பயக்குமா, இந்த செயல் நமக்கு நன்மை பயக்குமா, நன்மையை விளைவிக்குமா என்று அர்த்தம். அந்த பயத்தல் என்பது விளைவித்தல், பெற்றெடுத்தல் என்ற பொருளெல்லாம் தரக்கூடிய வார்த்தை. அதிலிருந்து வரக்கூடிய வினையெச்சம்தான் பயந்து. இங்கு பெற்றெடுத்து என்ற பொருளில் வந்திருக்கிறது அந்த பயந்து என்ற வார்த்தை. பயந்து நம்மை பெற்றெடுத்து புறந்தாள், பாதுகாத்தவளாகிய அந்த கைகேயினுடைய மதியின் பிழை அன்று, அறிவின் தவறும் அல்ல, மகன் பிழை அன்று. மகன் என்பது இங்கு பரதனை குறிக்கிறது. அவளுடைய மகனாகிய பரதனுடைய தவறும் அல்ல. அதாவது தசரதன் உத்தரவிட்டு இருக்கிறான், தசரதன் அதாவது அரச உத்தரவாக அந்த உத்தரவு வந்திருக்கிறது. ராமன் காடையேக வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்பது அரச கட்டளை. இந்த அரச கட்டளையை எதிர்த்து தான் இலக்குவன் கோபப்படுகிறான். எனவே அவன் கோபம் முதலில் தசரதன் மீது வரும். எனவே முதலில் ராமன், தம்பி இது தசரதனுடைய தவறல்ல, நம் தந்தையினுடைய தவறல்ல என்று அதை குறிக்கிறான். அடுத்து அந்த தந்தை அவ்வாறு கட்டளையிடுவதற்கு காரணம் கைகேயி பெற்ற வரம். எனவே அடுத்து கைகேயியை குறித்து சொல்லுகிறான், தம்பி இது கைகேயியினுடைய தவறும் அல்ல என்று சொல்லுகிறான். அவ்வாறு கைகேயி வரம் கேட்பதற்கு காரணம் கைகேயினுடைய மகனாகிய பரதன், அந்த பரதன் மீது கைகேயி வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம். ஆக அந்த பரதன் தான் காரணம், தன் மகன் அரசாள வேண்டும் என்று அவள் கருதியதனால் தான் அந்த வரத்தை அவள் கேட்டாள். எனவே பரதன் தான் காரணம் கைகேயி வரம் கேட்டதற்கு. எனவே இப்போது பரதனும் காரணம் அல்ல, பரதனுடைய தவறும் இதில் இடம் பெறவில்லை என்று வரிசையாக சொல்லி வருகிறான் ராமன். தந்தை தவறல்ல, தந்தையினுடைய தவறல்ல, தாயினுடைய தவறல்ல, பரதனுடைய தவறும் அல்ல என்று வரிசையாக சொல்லிவிட்டு, அப்படியானால் யார்தான் இதற்கு காரணம், யார்தான் யார் செய்த தவறுதான் இதற்கு காரணம் என்ற ஒரு கேள்வி மிஞ்சி இருக்கிறது அல்லவா? அந்த கேள்விக்கு கடைசி அடியில் பதில் சொல்கிறான், விதியின் பிழை. இந்த தவறு இந்த காரியம் நடப்பதற்கு காரணம் விதியின் தவறுதானே தவிர வேறு யாருடைய தவறும் அல்ல. நீ இதற்கு என் கொள் வெகுண்டதென்றான். ஆக விதியின் தவறுதான் காரணமாக இருக்கும்போது, விதியின் இயக்கம்தான் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கும்போது, நீ விதியை நோகாமல் இவர்கள்பால் கோபப்படுவது ஏன்? நீ இதற்கு என் கொள் வெகுண்டது. என் கொள் என்றால் எதற்கு என்ற பொருள் தருகிறது. அந்த என் என்பதே எதற்கு என்ற பொருள் அல்லது ஏன் என்ற பொருள் தந்துவிடுகிறது. கொள் என்பது அது அசைச்சொல், அதற்கு தனியாக பார்க்க வேண்டியதில்லை, அதற்கு தனியான பொருள் தேவையில்லை. என் வெகுண்டது, நீ இதற்கு என் வெகுண்டது, நீ ஏன் கோபப்படுகிறாய், நீ எதற்காக கோபப்படுவது, இதற்காக நீ இதற்காக ஏன் கோபப்படுவது என்று கேட்கிறார். வெகுளல் என்றால் கோபப்படுதல் என்று அர்த்தம். அதிலிருந்து வெகுண்டது என்ற அந்த வினையாளனையும் அந்த தொழில் இங்கு வெகுண்டது என்பது வெகுளல் என்ற பொருளில் வருகிறது. நீ எது வெகுண்டதாகிய காரியம் என்ற பொருளில் வருகிறது. நீ வெகுண்டதாகிய இந்த செயல் ஏன்? என்றான் என்று ராமன் கேட்டான். இதில் இலக்குவனை விழிக்கக்கூடிய வார்த்தையாக மைந்த என்ற வார்த்தை வந்திருக்கிறது. மைந்த, தம்பி என்று விழித்து பேசவில்லை, மைந்த என்று விழித்து பேசுகிறான். மைந்தன் என்றால் மகனே என்று அர்த்தம். தம்பிபால் உள்ள அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, அவனுடைய அந்த கோபத்தை தணிவிக்க வேண்டும் என்பதற்காக, அவனோடு மிகவும் ஐக்கியத்தன்மையை காட்டுவதற்காக மைந்த, குழந்தாய் ஏன் இப்படி கோபப்படுகிறாய் என்பது போல கேட்கிறான். மைந்த, மைந்தனே, மைந்தன் என்பதற்கு பல பொருள் உண்டு. மைந்தன் என்றால் குழந்தை என்ற ஒரு பொருள், பிள்ளை குழந்தை என்ற ஒரு பொருள். மைந்தன் என்றால் ஆடவன் என்ற ஒரு பொருள். பொதுவாக ஆடவர்களை குறிப்பதற்கு மைந்தர்கள் என்று சொல்வார்கள். மைந்தன் என்றால் ஆடவன் என்ற ஒரு பொது பொருள் உண்டு. அடுத்து மைந்தன் என்றால் வீரன் என்ற ஒரு பொருள் உண்டு. மைந்து என்றால் வலிமை, வலிமை உடையவனை வலிமை மைந்தன் என்று கூறுவது அந்த அடிப்படையில் மைந்த வலியவனே என்று சொன்னதாக உரை சொல்லுவதும் பொருந்தக்கூடியதுதான். ஆனால் மிக பொருத்தமானது மைந்த என்பதற்கு மகனே என்று தம்பியையே மகன் என்ற தொனியில் ராமன் அழைத்து பேசினான் என்று எடுத்துக்கொள்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக, அந்த அன்பை வெளிப்படுத்தி அவனை சாந்தப்படுத்துகிறான் ராமன் என்று எடுத்துக்கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். வரிசையாக இன்னார் இன்னாருடைய தவறெல்லாம் இந்த சம்பவங்களுக்கு காரணம் அல்ல, இதற்கு காரணம் விதியின் தவறுதான், நீ இவர்களை கோபிப்பதில் எந்த பயனும் இல்லை. எய்தவன் இருக்க அம்பை நோவது போல எய்த விதி இருக்க அதற்கு இலக்கான, அந்த விதியின் இயக்கத்திற்கு இலக்கான தந்தையையும் தாயையும் நீ பழித்து பேசுவதில், அவர்கள் மீது நீ கோபப்படுவதில் அர்த்தம் இல்லை. எனவே நீ கோபத்தை அடக்கி சாந்தமாக வேண்டும் என்று தம்பிக்கு அறிவுறுத்துகிறார். இப்படியாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதில் பயந்து நம்மை புறந்தாள், அது வந்து தசரதனை குறிக்கிறதா இல்லை கைகேயி குறிக்கிறதா? கையை குறிக்கிறது. புறந்தாள் அந்த பெண் பாலியில் தானே வருகிறது. புறந்தாள் இல் என்பது பெண்பால் முடிவுதானே. கல்கேயியையே அன்பின் மிகுதியால், மரியாதையின் மிகுதியால் தன்னை பெற்றெடுத்த தாயாக ராமன் பேசுகிறான். பதி என்பதுதான் இதில் தசரதனை குறிக்கிறது. பதியின் பிழை, தசரதனுடைய தவறு. பதி என்பது இங்கு தசரதனை குறிக்கிறது. பதி என்றால் தலைவன், அரசன் என்ற பொருள். இங்கு தசரதனை குறித்து வந்திருக்கிறது. ரொம்ப அழகான பாடல் ஐயா. ஒரு திரைப்பட பாடல் கூட இந்த நதியின் பிழை ஆமாம் என்று ஆமாம் நறும் புனல் அப்படின்னு அந்த அமரி ஒரு ஆமாம் அது ஞாபகம். அது அதாவது நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த பிழையன்றி வேறு ஏதம்மா அப்படின்னு வரும். அதில் அது என்ன பாடல்? தொடக்கம் நல்ல தொடக்கம். சிவாஜி கணேசன் பாடல் அன்னைக்கு ஆ சிவாஜி கணேசன் பாடல் ஆமாம் அது தொடக்கம் நினைவு இருக்கிறதா? சிவாஜி நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா என்று தொடங்கணும் என்று நினைக்கிறேன். அதில் இடையில் வரும். அது அந்த பாடலில், இந்த பாடலில் உள்ள வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டார், இந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்துக்கொண்டார். இன்னொரு பாடலில் உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி. அது அந்த பாடலில் கடவுள் இந்த செய்த வாக்கியத்தின் குற்றம் அடிப்படை இல்லையா? கருத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாடலில் சொல்லே கையாளப்பட்டிருக்கிறது, இன்னொரு பாடலில் இதனுடைய கருத்து கையாளப்பட்டிருக்கிறது. ரொம்ப எளிய தமிழ், ஆனா ரொம்ப அழகிய தமிழ் ஐயா. அதுல ஆமாம் ஆமாம் அறிகளும் ஐயா, நேரம் முடிந்து விட்டது ஐயா. ஓ, இரண்டு பாடலிலேயே நேரம் முடிந்து விட்டதா? சரி. ஆமாம்.